రామానుజతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం కలయామి కలిధ్వంసం కవిం లోక దివాకరం యస్య గోపిః ప్రకాశాభిరా విద్యం నిహతం తమః నందాదీపకట ప్రణర్తక మహాకారుణ్య రక్తాంబక శ్రీనారాయణ పురుషోత్తమపతి శ్రీరత్నకూటాదిపాన్ వైకుంఠేశ్వర మాధవౌ చ కమలానాథం చ గోపీపతిం నౌమి ఏకాదశ నాగపుర్యధిపతీన్ సార్ధం కలిధ్వంసినా కవలయాణై కుంభుషిత్త కన్ననెండ్రుం కామరుషీర్ కువలై మేఘమన్న మేనికొండ కోణ్యన్నానయెండ్రుం తవళమాడ నీడునాంగై తామరయాళ్ కేళ్వనென்றும் பவளவாயால் என்மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாலே. 108 விதேசங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகள்ல திருநாங்கூர் திருப்பதிகள் 11 கடைசி திவ்ய தேசம் இந்த திருப்பார்த்தன் பள்ளி என்கிற ஆச்சரியமான உத்தமமான திவ்ய தேசம். இப்போ ஜனங்களும் கூட பேச்சு வழக்கிலும் கூட பார்த்தன் பள்ளி அப்படின்னு தான் இந்த ஊரை சொல்றா. பார்த்தன் பள்ளின்னு சொன்னாலே தெரியும். இது நாங்கூர் கிராமத்திற்கு தென்கிழக்கு திசையிலே ஒரு 3-3.5 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியதான திவ்ய தேசம். ரொம்ப அழகான ரம்யமான கிராமிய சூழல்ல ஏகாந்தமா இருக்கக்கூடிய இடம். இதுக்கு முன்னால பார்த்த திவ்ய தேசங்கள் எல்லாம் ஒன்னு பக்கத்துல ஒன்னு இருந்துட்டு இருக்கும். சில திவ்ய தேசங்கள் தனித்திருந்தாலும் கூட சுத்தி சின்ன சின்ன குடிசைகள், ஜனங்கள்லாம் வசிக்கக்கூடிய இல்லங்கள் அதெல்லாம் இருக்கும். நிஜமாவே வனம்னா வனம் தான் சொல்லுகிறபடிக்கு சுத்தி ஒண்ணுமே இருக்காது. ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படி தனிமையா பெருமாள் மட்டும் இருக்கக்கூடியதான ஆச்சரியமான திவ்ய தேசம் இது. அவ்வளவு அழகான பார்த்தன் பள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசம் தோப்பு காடு வயல் குளம் இதெல்லாம் சூழ இயற்கையான காட்சியில ரம்யமாக அமைந்திருக்கக்கூடியதான திவ்ய தேசம். திருநாங்கூருக்கு பலாசவன கஷேத்திரம் அப்படின்னு புராணத்திலே பெயர்னு பார்த்தோம். அந்த பலாசவன கஷேத்திரத்திலே அமைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய விஷ்ணு ஸ்தலங்கள், பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடியதான ஸ்தலங்கள், திவ்ய சூரிகளான ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டபடியினாலே திவ்ய தேசங்கள் என்று வழங்கப்பட்ட ஸ்தலங்கள் 11, அதுல இந்த ஊர் கடைசி. ஆகையினாலே இந்த ஊரோடு பலாசவன கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய வனம் முடிவடைகிறது. தமிழிலே புரசங்காடுன்னு சொல்லக்கூடிய பகுதி இதோட முடிகிறது. 11 எம்பெருமான்கள் வந்தா ஏகாதச ருத்ரன்னு சொல்லக்கூடிய 11 ருத்ரர்களை அனுகிரகம் பண்ணுவதற்காக, அதுல இந்த திருப்பார்த்தன் பள்ளி எம்பெருமான் யாரு அப்படின்னா வடக்கே குருக்ஷேத்திரத்திலேருந்து வந்த பெருமாள். குருக்ஷேத்திரத்திலே மகாபாரத யுத்தகலத்திலே தேர் தட்டிலே பார்த்தன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணின பெருமாள் தான் இங்கே பார்த்தன் பள்ளியிலே தாமரையால் கேள்வன் என்கிற பார்த்தசாரதியா வந்திருக்கான் அப்படின்னும், சமுத்திரக்கரையிலே இருப்பவனான நம்முடைய திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாளே இங்கு வந்து சேவை சாதித்தான் அப்படின்னும் ரெண்டு விதமா புராணம் சொல்றது. ரெண்டுத்துக்கும் விரோதம் ஒண்ணும் இல்லை. அவனும் பார்த்த சாரதி, இவனும் பார்த்த சாரதி. அவன் விபவாவதாரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணாவதார காலத்திலே பார்த்தனுக்கு தேரை ஓட்டி சாரதியா இருந்து கீதையை உபதேசம் பண்ணின கீதாச்சாரியன். இவன் அர்ச்சாவதாரத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பார்த்த சாரதி. ரெண்டு பேரும் ஒண்ணுதான், அதுல விரோதம் ஒண்ணும் பெருசா இல்லை. ஆனால் திருவள்ளிக்கேணியில் இருக்கிற பெருமாள் தான் இங்க வந்து சேவை சாதித்தார் அப்படின்னு பெரியவாளுடைய திருவுள்ளம். எதனாலே அப்படின்னா, குருக்ஷேத்திரத்துல தேர்தட்டில் இருந்த பெருமாள் அர்ஜுனன் தேர் மீது அமர்ந்திருக்க அவனுக்கு முன்னாலே சாரதின்னு சொல்லக்கூடிய தேரை ஓட்டுபவர், தேரை செலுத்துபவர் இருக்கிற இருக்கையிலே நின்று கொண்டு குதிரைகளை இயக்கிக் கொண்டு கையிலே கோலை ஏந்திக் கொண்டு பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றவனாக எதிரிகள் எல்லாம் மடிய வேண்டும் என்பதற்காக கையிலே கோலை வைத்துக் கொண்டு குதிரையை செலுத்துவது போல அர்ஜுனனின் புத்தியை செலுத்திக் கொண்டு கீதோபதேசம் பண்ணிக்கொண்டு நல்ல விதத்திலே குருக்ஷேத்திர யுத்தமானது முடிந்து அதர்மம் அழிந்து தர்மம் ஓங்க பண்ணின எம்பெருமான் கண்ணன் அவன்தான் பார்த்த சாரதி. அப்ப தேரை காணோமே அர்ஜுனனை காணோமே பெருமாள் கீழே நிக்கலையே கையில சாட்டை இல்லையே குதிரை இல்லையே அப்படின்னா அதே பெயர்ல அதே எம்பெருமான் தானே திருவள்ளிக்கேணியில அர்ச்சாவதாரமா குடும்ப சகிதனா குடும்ப சமேதனா எழுந்தருளிருக்கிறான். ஆகையினாலே அந்த எம்பெருமான் இங்க வந்து தாமரையால் கேள்வன் என்கிற பார்த்தசாரதியா சேவசாதித்தான். ரெண்டு பார்த்தசாரதியிலே எந்த பார்த்தசாரதி இங்க வந்தான் அப்படின்னா திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி வந்தான் அப்படின்றதுதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளமாக இருக்கிறது. திருவள்ளிக்கேணியில எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறாரே மூலவர் வெங்கடகிருஷ்ணன் என்கிற பார்த்தசாரதி, அவர் ரெண்டு திருக்கைகளோடு வீரம் ததும்பும் முகத்தோடு கூட மீச வைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமாள். அந்த பெருமாளுக்கு ரெண்டு கை, பெருமாளுடைய முகத்திலே ஒரு வீரம் ஒரு காம்பீரியம் தெரியறது, ஒரு மிடுக்கு தெரியறது. மகாவீரனா சேவசாதிக்கிறான் பெருமாள். துஷ்டர்கள் பார்த்தா ஒரு பயம் வருது. அடியவர்களான நாம பார்த்தோமானா எங்கும் மீச இல்லாம இருக்கிற பெருமாள் இங்க சாத்தின்னு இருக்காரு, இது ஒரு அழகா இருக்கே அப்படின்னு அனுபவிக்கிறதுக்கு ஆசையா இருக்கிறது பெருமாள் சேவித்தா. அப்படி வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக எம்பெருமான் ரெண்டு கையோட அங்க சேவசாதிக்கிறான் திருவள்ளிக்கேணியிலே. அதே பார்த்த சாரதி இந்த திருப்பார்த்தன் பள்ளி என்கிற திவ்ய தேசத்திலே நான்கு திருக்கரங்களோடு கூட சாந்தமான முகத்தோடு சேவை சாதிக்கிறான். அங்க ரெண்டு கை, இங்க நாலு கை, அங்க வீரம், இங்க சாந்தம். பள்ளி அப்படின்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. பள்ளி அப்படின்னா ஸ்தலம், இடம், ஊர் அப்படின்னு ஒரு அர்த்தம். பாடம் படிக்கிற பள்ளிக்கூடம்னு ஒரு அர்த்தம். படுத்துக் கொள்வது அப்படின்னு ஒரு அர்த்தம். பல அர்த்தங்கள். இந்த ஊருக்கு பார்த்தன் பள்ளி என்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, பார்த்தன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனுக்கு எம்பெருமான் சேவை சாதித்த இடம் இது. பார்த்தனுக்கு சேவை சாதித்த பள்ளி, பார்த்தனுக்கு சேவை சாதித்த ஸ்தலம், இடம், ஊர், அதனாலே பார்த்தன் பள்ளி. இன்னொன்னு, வருணன்னு சொல்லக்கூடிய தேவத்தை பெருமாளை பார்த்த சாரதி திருக்கோலத்திலே சேவிக்க வேணும் என்று தபஸ் பண்ணி அவனுக்கு பெருமாள் பார்த்த சாரதியா சேவை சாதித்த ஊர் இது. அதனாலும் பார்த்தனாக வந்த இடம் பார்த்தனாக வந்த பள்ளி, பார்த்த சாரதியாக வந்த பள்ளி பார்த்தன் பள்ளி அப்படின்றது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, குருக்ஷேத்திர யுத்த காலத்திலே அர்ஜுனனுக்கு பெருமாள் அஜ்ஞானத்தை நீக்கும்படி ஞான உபதேசம் பண்ணினான். எங்கு நம்முடைய அஞ்ஞானம் போய் ஞானம் கிடைக்கிறது நமக்கு? நாம படிக்கக்கூடியதான பள்ளிக்கூடத்திலே கிடைக்கிறது. அப்படி குருக்ஷேத்திர யுத்தகலம் என்பது அர்ஜுனன் தன்னுடைய அஞ்ஞானத்தை நீக்கிக் கொண்டு ஞானத்தை சம்பாதித்து குழப்பம் போய் தெளிவு ஏற்படுத்திக் கொண்ட ஒரு பள்ளிக்கூடம், ஸ்கூல். அதே அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையா இங்க வந்தபொழுது இந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று வணங்கி பெருமாள் அவனுக்கு பார்த்த சாரதியா சேவை கொடுத்து அவனுக்கு அப்போது இருந்த அஞ்ஞானத்தை நீக்கி இங்கும் கூட பெருமாள் அவனுக்கு ஞான உபதேசம் பண்ணினான். அது ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். அதனாலே பார்த்தன் பயின்ற பள்ளி, பார்த்தன் கற்றுக்கொண்ட பள்ளிக்கூடம், அதனாலும் பார்த்தன் பள்ளி. இப்படி மூன்று விதமான பெயராலே இந்த திவதேசம் திருப்பார்த்தன் பள்ளி என்று ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவதேசம். இந்த திருநாங்கூர் திருப்பதிகள் 11 திருப்பதிகளும் சேர்ந்து ஒரு குடும்பம். நம்மாழ்வார் அவதார ஸ்தலத்தை சுத்தி இருக்கக்கூடிய நவ திருப்பதிகள் ஒரு குடும்பம், திருமங்கையாழ்வார் அவதார ஸ்தலத்தை சுத்தி இருக்கக்கூடிய திருநாங்கூர் திருப்பதிகள் ஒரு குடும்பம். அதை ஆழ்வார் நவ திருப்பதிகள் என்றும் இதை திருநாங்கூர் 11 திருப்பதிகள் என்றும் சொல்வது உண்டு. இந்த திருநாங்கூர் 11 திருப்பதிகள்ல நம்முடைய பூர்வாச்சாரியா எதை பார்த்தாலும் பெருமாள் சம்பந்தமா நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சம்பந்தமா தான் பார்க்கிறது வழக்கம். அவளுடைய பார்வையில எல்லாம் அப்படிதான் படும். 11 திவ்ய தேசம் தான், 11 இடத்துலயும் பெருமாள் தான் இருக்கார். ஆழ்வார் பாடினார், மங்களாசாசனம் உண்டு, எல்லாமே திவ்ய தேசம், பெருமாள் ஆழ்வார் திவ்ய தேச பிரபந்தங்கள் தானே அப்படின்னாலும் கூட இதிலேயே மனசை செலுத்தி இந்த பெருமாள்களிடத்திலேயே மோகமா மோகித்து கிடந்து ஆழ்வாருடைய அருள் செயல்களையே அனுபவித்துக் கொண்டு இந்த ஸ்தல புராணங்களையே அனுபவித்துக் கொண்டு காலம் போக்கின நம்முடைய பூர்வாச்சாரியர்களான ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமிகள் ஆச்சரியமா ஒரு அனுபவத்தை வெளியிடுறா. இந்த 11 திவதேசங்கள்ல திருமணங்கொல்லைன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் திருமந்திர பிரகாசகம், அது திருமணங்கொல்லைன்னு சொல்லக்கூடிய இடம் திருமந்திரம் பரிமளித்த இடம், திருமந்திரம் விளக்கம் பெற்ற இடம். திருவெல்லக்குளம் என்று சொல்லுகிற அண்ணன் கோயில் துவயார்த்த பிரகாசகம், அதாவது துவயமந்திரம் பரிமளிக்கிற, துவயமந்திரம் விளக்கம் பெற்ற ஸ்தலம். இந்த திருப்பார்த்தன் பள்ளி சரமஸ்லோகம் பிரகாசகமான க்ஷேத்திரம். அதாவது ஸ்ரீகிருஷ்ண சரம ஸ்லோகம் விளக்கம் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு பூர்வாச்சாரியர்களுடைய அனுபவம், அவளுடைய கொள்கை. விளக்கம் பெற்றதுன்னா என்ன? திருமந்திரத்தை ரகசியமா ஆச்சாரியன் உபதேசம் பண்றார், அதுக்கான அர்த்தத்தை காலக்ஷேபம் பண்ணவாளுக்கு அர்த்தம் தெரியறது. என்னதான் அர்த்தத்தை நீட்டி முழக்கி சொன்னாலும் பார்த்தாலே புரியறபடி மனசுலே ஒரு அமைப்பு வர வேண்டாமா? அதனாலே கண்ணுக்கு எதிரே ஒரு காட்சியை கொண்டாந்து வைத்து அதன் மூலமாக ஒரு விஷயத்தை விளக்கினால் அது நன்னா புரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி திருமந்திரம் எங்க விளங்கியது அப்படின்னா, திருமணங்கொல்லைன்னு சொல்லக்கூடிய வயல்வெளியில திருமங்கையாழ்வார் பெருமாளுடைய கைங்கரியத்திற்காக கொள்ளையடிக்க வேண்டும் என்று ஆடல்மா என்கிற குதிரையின் மேலே வாளையும் வேலையும் ஏந்தி கொண்டு புறப்பட்ட பொழுது பெருமாளும் பிராட்டியும் புதுமண தம்பதிகளாக, பெருமாள் மணவாளனாக, பிராட்டி மணாட்டியாக, புது கல்யாண மாப்பிள்ளையாம் பொண்ணுமா பெருமாளும் தாயாரும் வயல்வெளியில நடந்து வரா. வந்தபோது வந்தவா பெருமாள் தாயார்னு தெரியாம கைங்கரியத்துக்கு பணம் தேவைன்னுட்டு அவளை மிரட்டி வாளை காட்டி மிரட்டி அவள் இடத்திலே இருந்த திருவாபரணங்களை எல்லாம் கலியன் பறித்துக் கொள்கிறார். எல்லாம் வந்துடுத்து மணவாளன்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய திருக்கால் விரலில இருக்கக்கூடிய மெட்டி மட்டும் வரல, அதை கழட்டணும்னு எத்தனை முயற்சி பண்ணியும் வராம ஆழ்வார் பல்லால் கடித்து அந்த மெட்டியை கழட்டணும்னு பெருமாளுடைய திருவடி விரலில் இருக்கக்கூடிய மெட்டியை பல்லால் கடித்து கழட்டிய போது எம்பெருமானுடைய திருவடியானது ஆழ்வார் திருவாயிலே பட்டவுடனே ஆழ்வாருக்கு ஞானம் வந்து, அவன் எம்பெருமான், நாம பண்ணக்கூடிய காரியம் இது கிடையாது, அந்த எம்பெருமானை சரணாகதி பண்ண வேண்டும் என்று அந்த எம்பெருமான் திருவடிகளை பிடித்து அந்த எம்பெருமானாலே திருமந்திர உபதேசம் பண்ணப்பெற்றவராக அந்த திருமந்திரத்தினுடைய தாத்பரியத்தையும் திருமந்திரத்தாலே சொல்லப்படக்கூடிய நாராயணனுடைய மகிமையையும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்கிற 10 பாசுரங்களின் மூலமாக ஆழ்வார் வெளியிடுகிறார். அப்படி திருமந்திரமானது விளக்கம் பெற்ற இடம், அது திருமந்திரமானது உபதேசம் பண்ணப்பட்ட இடம். காலங்காலமா ரகசியமா ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றது அதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, அப்படி இருக்கிற பட்சத்துல பரவலா நிறைய பேருக்கு தெரிய முடியாம போயிடுறதே சுவாமி. பரவலா நிறைய பேருக்கு தெரிந்தாதானே அவ அதை மோக்ஷ உபாயமா கொண்டு மோக்ஷத்துக்கு போக முடியும். ஒரு பரம்பரையா ஒரு ஆத்துல இருக்கிறவாளோ இல்ல ஒரு சமுதாயத்துல இருக்கிறவாளோ ஒரு ஊர்ல இருக்கிறவாளோ ஒரு வம்சத்துல இருக்கிறவாளோ அவளுக்கு மாத்திரமே இருந்துட்டு வந்தா மத்த ஜனங்கள்லாம் எப்படி சுவாமி மோட்சத்துக்கு போறதுன்னு கேட்டால், மந்திரம் ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது, அதை வெளியில சொல்றதுக்கு இல்ல வாஸ்தவம். ஆனா அப்படி ஒரு மந்திரம் இருக்கிறது, அந்த மந்திரம் இந்த தேவத்தைய கொண்டாடுறது, அந்த மந்திரம் மோட்சத்தை பெற்றுத்தரக்கூடிய மந்திரம், அந்த மந்திரத்துக்கு அதிபதியான நாராயணன் காலை பிடித்து சரணாகதி பண்ணுவோமானா நமக்கு பிறவி இல்லை மோக்ஷம்னு இதையெல்லாம் சொல்லலாம் இல்லையோ? இதையெல்லாம் சொல்லி அந்த நாராயண மந்திரத்தின் மேலே அந்த நாராயணன் மேலே பக்தியை வரவழைத்து அவ சரணாகதி பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்தை தூண்டி அவ தகுந்த ஆச்சாரியனிடத்திலே போய் பிரார்த்தித்தால் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கால் கூறும் அப்படின்னுட்டு ஆச்சாரியரானவர் சிஷ்யனுக்கு சமாசிரயணம் பண்ணி வைத்து மந்திரோபதேசம் பண்ணி சரணாகதி பண்ணி வைத்தார். ஆனால் எத்தனையோ பேர் மோக்ஷத்துக்கு போலாமே. அதனால ரகசியமா பாதுகாக்கப்பட வேண்டிய மந்திரத்தை அப்படியே பட்டவர்த்தனமா சொல்ல வேண்டாம். ஆனா அப்படி ஒரு மந்திரம் இருக்கிறது, அந்த மந்திரத்திற்கு பிறவியை நீக்கக்கூடிய ஜென்மா இல்லாமல் பண்ணக்கூடிய மோட்சம் தரக்கூடிய சக்தி உண்டு. அந்த மந்திரமானது நாராயண மந்திரம். மந்திரம் சொல்லணும்னா தான் நிறைய நிஷ்டைகள் எல்லாம் உண்டு. அதை ரகசியமா உபதேசம் வாங்கிட்டு ரகசியமா காப்பாத்திட்டு வரணும். ஆனா பகவானுடைய நாமாக பெயரை சொல்றதுக்கு அப்படி நிஷ்டைகள்லாம் ஒன்னும் இல்ல. சொல்லணும்ன்ற ஆசை பக்தி இருந்தால் போறும். நாராயண மந்திரத்தை முறைப்படி கேட்டு ரகசியமாக சொல்லிக் கொள்ளுங்கள், நாராயண நாமத்தை சொல்லுங்கள். இந்த நாராயண நாமம் என்பது நம்முடைய அஞ்ஞானத்தை தீர்ப்பது, நம்மை அவன் திருவடிகளிலே கட்டி போடுவது, நம்மை சரணாகதி பண்ண வைப்பது, நமக்கு சம்சாரத்தை இல்லாமல் பண்ணுவது, நம்முடைய பாவங்களையெல்லாம் அழிப்பது, நமக்கு கஷ்டகாலத்திலே கை கொடுத்து உதவி பண்ணுவது, நம்மை மோட்சம் வரைக்கும் அழைத்து சென்று அந்த நாராயணனிடத்திலே நித்தியம் கைங்கரியம் பண்ண வைப்பது, அப்பேற்பட்ட மந்திரம் இருக்கிறது அந்த நாராயண நாமம்னு சொல்லக்கூடிய மந்திரம். அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வாடினேன் வாடி பதிகத்தின் மூலமாக திருமங்கையாழ்வார் நமக்கெல்லாம் கூட உபதேசம் பண்ணி பலரையும் வைஷ்ணவர்களா மாத்தினேரே, அந்த திருமங்கையாழ்வாருக்கு திருமந்திரமானது விளக்கம் பெற்ற இடம், உபதேசம் பண்ணப்பட்ட இடம். ஆழ்வாருக்கு பெருமாள் ரகசியமா உபதேசம் பண்ணி எதை ரகசியமா வச்சுக்கணுமோ அதை மாத்திரம் ரகசியமா வச்சுட்டு அதனுடைய தாத்பரியத்தை பறக்க எல்லோருக்கும் விளக்கமா சொல்லி நிறைய பேரை வைஷ்ணவாலா சரணாகத்தாலா மோட்ச மார்க்கத்துக்கு அனுப்பின ஆழ்வாராலே திருமணங்கொள்ளை என்கிற க்ஷேத்திரத்திலே திருமந்திரம் விளக்கம் பெற்றது. திருவெல்லக்குளம் என்கிற அண்ணன் கோயிலிலே துவயமந்திரம் விளக்கம் பெறுகிறது. துவயமந்திரத்தை பெருமாள் பிராட்டிக்கு உபதேசம் பண்ணினதா சொல்றான். அங்க அலர்மேல் மங்கைன்னு பூவார் திருமகள் பிராட்டி இருக்கிறாள், பெருமாள் ஸ்ரீனிவாசன் இருக்கிறான், அண்ணன் பெருமாள் அவா ரெண்டு பேரும் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்பது போல பூவார் திருமகள் புல்கிய மார்பனாக அண்ணன் பெருமாள் இருக்கிறபடியினாலே பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த சேர்த்தியிலே சரணாகதி பண்ணினால் பெருமாளும் பிராட்டியுமாகிற இரட்டை நமக்கு மோட்சம் கொடுத்து பெருமாளும் பிராட்டியுமாகிற இரட்டையினுடைய காலடியிலே காலத்துக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு மோக்ஷானந்தத்திலே திளைக்கலாம் என்பதை சொல்லக்கூடிய துவயமந்திரமானது அந்த அண்ணன் கோயில் சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே விளக்கம் பெறுகிறது. அங்க போய் பார்த்தா துவயமந்திரம் நன்னா புரியுது. என்ன புரியுது? பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்துதான்பா சரணாகதி பண்ணணும், அவாதான் மோட்சம் கொடுக்கறா, அவாளண்டதான் கைங்கரியம் பண்ணணும்ன்றது நன்னா தெரியறது அங்கே. ஏன்னா பூவார் திருமகள் புல்கிய மார்பன் திருப்பார்த்தன் பள்ளி சரவஸ்லோக பிரகாசகம் குருக்ஷேத்திரத்திலே தேர்த்தட்டிலே கண்ணன் அர்ஜுனன் இவா ரெண்டு பேரும் இருக்கா, தேர் இருக்கு. கண்ணன் பரம்பொருள் ஈஸ்வரன், அர்ஜுனன் சித்துன்னு சொல்லக்கூடிய சேத்தனன் உயிருள்ள ஜீவாத்மா, ஞானமுள்ள ஜீவாத்மா. தேருன்னு சொல்லக்கூடியது அறிவற்ற ஜடப்பொருள். இப்படி சித்து அசித்து ஈஸ்வரன் சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்களும் பிரகாசித்த இடம்தான் குருக்ஷேத்திரத்திலே அர்ஜுனனுடைய தேர்த்தட்டு. அந்த அர்ஜுனனும் இங்கே வந்து எம்பெருமானை சேவித்து கோயில் கொண்டிருக்கிறான். அந்த அர்ஜுனனுக்கு சாரத்தியா இருந்து ஞானம் உபதேசம் பண்ணின கீதாச்சாரியனான பார்த்தசாரத்தியும் இங்கே எழுந்தருள் இருக்கிறான். இந்த கோயில் இருக்கிறது, அது தேருக்கு சமானமாக ஒரு அச்சேதன வஸ்து, எம்பெருமானுடைய உறைவிடமாக இருக்கிறது. அன்னைக்கு பெருமாள் தேர்ல நின்று உபதேசம் பண்ணினான், இன்னைக்கு கோவில்ல இருந்து உபதேசம் பண்ணினான். இப்படி சித்தசித் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்களை விளக்கக்கூடிய இடமாக சரமஸ்லோகமானது எப்படி எழுந்ததோ அதை விளக்கி காட்டக்கூடிய இடமாக சரமஸ்லோகத்தை சொன்னவனும் இருக்கான், சரமஸ்லோகத்தை கேட்டுண்டவனும் இருக்கான். அப்படி சரமஸ்லோகமானது பரிமளிக்கிற விளக்கம் பெறுகிற இடம் அப்படின்னுட்டு நம்ம பூர்வாச்சாரியர்கள் இந்த மூன்று தேசங்களையும் கொண்டாடுவா. இது ஒரு விசேஷம். அதுக்கு மேல இந்த திவ்யதேசத்திலே ஒரு ஏற்றம் என்னன்னா, அநேகமா 108 திவ்யதேசங்கள்ல பெருமாள் மூலவர் உற்சவர் ரெண்டு பேருமே ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவி இவா மூணு பேரோட சேர்ந்து இருப்பது இங்க மட்டும்தான் சொல்லலாம். அத்தனை தூரம் மூலவரோடையும் மூணு தேவிமார் உண்டு, உற்சவரோடையும் மூணு தேவிமார் உண்டு. இது ஒரு விசேஷம். ஏன் அப்படி இருக்கா விசேஷமா? இவன் பார்த்தசாரதியோன்னோ, பார்த்தசாரதின்னா யாரு? கண்ணனோ இல்லையோ? கண்ணனுக்கு நிறைய தேவிமார் உண்டு, எப்போதும் தேவிமாரோடைய கூட புடைசூழ இருப்பவன் அல்லவா? 16,000 தேவிமார் பார்த்திருப்பன்னு, ஆயிரக்கணக்கான தேவிமார். அப்படி இருக்கிற போது அவளுடைய பிரதிநிதியா மூணு பேர் இருக்கா, இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு கண்ணனானபடியினாலே சதா பிராட்டிமாரோடைய கூட பெருமாள் ஆனந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான திவ்யதேசம் இந்த திருப்பார்த்தன் பள்ளி. இந்த திருப்பார்த்தன் பள்ளி திவ்யதேசத்திலே மூலவருக்கு தாமரையால் கேள்வன்னு திருநாமம். ஆழ்வார் தாமரையால் கேள்வன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிருக்கிறதுனால இந்த பெயர். தாமரையால் அப்படின்னா தாமரையிலே தோன்றிய பிராட்டி, கேள்வன் அப்படின்னா கணவன். இப்படி பிராட்டியினுடைய பெயரை வைத்து பெருமாளுக்கு நிறைய பேர் உண்டு. பிராட்டியினுடைய கணவன் என்பதாக தாமரையால் கேள்வன், திருமகள் கேள்வன், நிலமகள் கேள்வன், நூலாட்டி கேள்வனார் அப்படின்னு எல்லாம் திவ்ய பிரபந்தத்திலே பிராட்டி பெயரை இட்டு பிராட்டி சம்பந்தத்தை இட்டு பெருமாளுக்கு சொல்லக்கூடிய திருநாமங்கள் நிறைய உண்டு. அந்த மாதிரி மாதவன் ஸ்ரீனிவாசன் என்றெல்லாம் சொல்வது போல தாமரையாளுடைய கேள்வனாக தாமரை கேள்வனா எம்பெருமான் சேவசாதிக்கக்கூடிய இடம் மேற்கு நோக்கிய திருமுகத்தோட நின்ற திருக்கோலத்திலே பெருமாள் சேவசாதிக்கிறார். உற்சவருக்கு பார்த்தசாரத்தின்னு திருநாமம். அவருக்கும் 4 திருக்கரங்கள், சங்கு சக்கரங்களை மேல் 2 திருக்கரங்களாலே ஏந்தி கொண்டு வலது திருக்கரத்தை அபயஹஸ்தத்தோடும் இடது திருக்கதையிலே கதையை ஏந்தியவராக எம்பெருமான் சேவசாதிக்கிறார். இந்த படத்துல மூலவர் எழுதியிருக்கார், உற்சவர்கள் இருக்கா, உற்சவர்கள் 2 பேர் இருக்கான் பாருங்க. அதுல நமக்கு இடது பக்கத்திலே தாயாரோடு கூட சேர்ந்து ஒரு உற்சவர் இருக்கார், லெப்ட் ஹேண்ட்ல ஒரு தாயார் இருக்கா உற்சவர். அந்த தாயார் தாமரையால் அப்படின்னு பெயர் அவளுக்கு. தாமரையாள், தாமரை நாயகி, கமலா, தாமரச நாச்சியார் அப்படின்னு எல்லாம் பல திருநாமங்கள் அவளுக்கு. அவ பக்கத்துல ஊதா கலர்ல பாவாடை சாத்தின்னு இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியாருக்கு நடுவில் இருக்கக்கூடியவன் பார்த்தசாரதி உற்சவர், அதாவது மூலவரா பின்னாடி இருக்கிற பெருமாளுடைய உற்சவர் இவர். அவளுக்கு பக்கத்துல சிவப்பு கலர் பாவாடை சாத்திண்டு பெருமாள் வெள்ள கலர் வஸ்திரம் உடுத்திண்டு தலைக்கு வெள்ள தலப்பாக சாத்தின் இருக்கான் பாருங்கோ, அந்த எம்பெருமானுக்கு கோலவில்லி ராமன் திருநாமம். அவர் ஒரு உற்சவர், ராமனா இருந்தாலும் ஸ்ரீதேவி பூமிதேவி சமயத்தனா உபயநாச்சிமாரோட பெருமாள் இருக்கான். அந்த எம்பெருமானும் கூட மேலே இரண்டு திருக்கரங்களாலே சங்கு சக்கரங்களை பற்றி கொண்டு வலது கையை அவயஸ்தமா வச்சுண்டு இடது கையாலே கதையை ஊனிந்திருக்கான். கோலவில்லி ராமன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னதுனாலே அழகான வில்லை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமன் பேர் கொடுத்தாயிடுத்து. அப்ப அழகான வில்லு இல்லைன்னா எப்படி? அதனால பெருமாளுக்கு எப்போதும் வில்லு சாத்தியே தான் இருப்பா. அவன் கோலவில்லி ராமன் சொல்லக்கூடிய ஒரு உற்சவர். இவா ரெண்டு விதமான உற்சவர்கள் எழுந்துள்ள இருக்கக்கூடியதான காட்சி. இதுல ஒரு அனுபவம் என்னன்னா, இந்த கோலவில்லி ராமனுக்கும் இந்த திவ்யதேசத்திற்கும் என்ன சம்பந்தம்? இது திருப்பார்த்தன் பள்ளி, பார்த்தசாரதி தாமரையால் கேள்வன் கண்ணன் இருக்கிறார். பார்த்தனுக்கு உபதேசம் பண்ணின கண்ணன் இருக்கான், பார்த்தன் பள்ளி சரியா போயிடுது. ராமனுக்கு என்ன காரியம் இங்க அப்படின்னா, இந்த பத்து பாசுரத்திலே ரெண்டு பாசுரங்களாலே இந்த எம்பெருமான் விஷயமா பாடுறச்ச ராமனை பாடியிருக்கார் ஆழ்வார். கோலவில்லி ராமன் அப்படின்னு அழகான வில்லை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ராமன் திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதனால அவருடைய மங்களாசாசனத்துக்காக அங்க ஒரு ராமர் எழுந்தருளியிருக்கிறார். கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே, அதாவது இந்த கோவிலுக்கு கடைசியா நடந்த சம்பிரோக்ஷணம் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாலே, இந்த கோலவெள்ளி ராமன் எங்க இருந்தார் அப்படின்னா, நாம நாங்கூர்ல இருந்து திருப்பார்த்தன் பள்ளிக்கு போற வழியில ஒரு வனமா இருக்கும்னு சொன்னோம் இல்லையோடைய, அந்த வனத்திலே இந்த தாமரையால் கேள்வன் பெருமாள் திருப்பார்த்தன் பள்ளி பெருமாள் இருக்கிற அந்த சன்னதியிலிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்திலே பெருமாளுக்கு வலது புறத்திலே ஒரு பெரிய வனம், அது ஒரு தனி வனமாட்டம் இருக்கும். அது பாதாம் மரமோ தேக்கு மர வனமோ சரியா ஞாபகம் இல்ல, ஒரே மாதிரி பாதாம் மரமோ இல்ல தேக்கு மரமோ நிறைய இருக்கும். சைட்ல சின்னதா ஒரு புஷ்கரணி ஒரு குளம் இருக்கும். அதுக்கு நடுவுல ஆச்சரியமா பழைய காலத்து கோவில், அது கோலவெள்ளி ராமன் மூலவரும் உற்சவரும் எழுந்தருளி இருந்த சந்நிதி. இப்போ அங்க கைங்கரிய மன்றத்துக்கு அர்ச்சக ஆராதகெல்லாம் இல்ல, தனியா கோவில் இருந்தா பாதுகாப்பு எல்லாம் தனியா பண்ண வேண்டியிருக்கு, குக்கிராமமா இருக்குன்றதுனால ஒரே சன்னதியா இருக்கட்டும்னுட்டு அங்க இருக்கிற மூலவரையும் உற்சவரையும் கூட அங்கிருந்து எழுந்திருள பண்ணிட்டு வந்து இந்த திருப்பார்த்தன் பள்ளி பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியிலேயே ஒரு தனி சன்னதியில ஏல பண்ணிருக்கா. அதுக்கு முன்னால மூலவர் மட்டும் கோலவெள்ளி ராமன் உபயநாச்சிமாரோட அங்க தனியா இருந்தார். அந்த தனி கோவில்ல பழைய கோவில்ல பாதுகாப்புக்காக உற்சவர்கள் எல்லாம் கொண்டாந்து திருப்பார்த்தன் பள்ளியில படத்துல பாக்குற மாதிரி ரெண்டு உற்சவரையும் கர்ப்பகிரகத்துல ஏல பண்ணி வச்சிருந்தார். இப்போ சமீபத்தில் நடந்த சம்பரோக்ஷணத்தின் போது மூலவரையும் உற்சவரையும் சேர்த்து இங்க வேலை பண்ணிட்டா. அதனால பார்த்தன் பள்ளி பார்த்தசாரதிய சேவிக்கிறோம்னா சேவிக்கிறதுக்கு போறச்ச பெருமாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய ஹால்ல நமக்கு லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு சன்னதி இருக்கிறது. அந்த சன்னதி தான் கோலவெள்ளி ராமனுடைய சன்னதி. இருந்தாலும் கூட பார்த்தசாரதி கோலவெள்ளி ராமன் ரெண்டு பேரும் ஒரே சன்னதியிலே சேவை சாதிச்சுடுறா, அது ஒரு சௌகரியம் இல்லைன்னு இல்லை. நாம இந்த ஊர்ல சேவிக்க வேண்டியதுன்னா இந்த திருப்பார்த்தன் பள்ளி சன்னதி முழுக்க சேவிக்கணும். சன்னதிக்கு வாசல்ல சன்னதிக்கு இடது புறத்திலே போறச்ச நமக்கு வலது புறத்திலே புஷ்கரணி இருக்கிறது, தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை சேவித்துக் கொள்ள வேணும். முடிஞ்சா ஸ்நானம் பண்றது புரோக்ஷணம் பண்றது தானம் பண்ணிக்கிறது. அது போக கோலவெள்ளி ராமன் எழுந்தருள் இருந்த பழைய கோயில், அங்க இப்ப பெருமாள் இல்ல ஆராதனை எல்லாம் நடக்கல, இருந்தாலும் நாம எப்படியும் ஆட்டோ கார் ஏதாவது வச்சுட்டு தான் போயணும், அங்க பஸ் சௌகரியம் எல்லாம் கிடையாது. போற வண்டி வழியில நிறுத்தி ஒரு முறை அங்க இறங்கி கிட்ட போய் சேவிக்கிறதும் ஒரு நல்ல அனுபவம். ஏன்னா அது ஒரு ரம்யமா இன்னைக்கும் வனத்துக்கு நடுவுல ஒரு ஆச்சரியமான கோவில் அது. அந்த காலத்திலே அங்க பெருமாள் எழுந்தருள் இருந்த போது அந்த வனத்துக்கு நடுவே பெருமாளை சேவித்தவெல்லாம் பாகியவான்கள் கொடுத்து வச்சவா. இன்னைக்கு நாம போய் கோவிலையானும் சேவிச்சுக்கலாம். இன்னும் வருங்காலத்துல கோவிலாவது இருக்குமோ என்னமோ, அதனாலே அதுவும் சேவிப்பதற்குரிய ஒன்று. ஆழ்வார் இந்த திருநாங்கூர் எம்பெருமான்களை எல்லாம் பாடிட்டு திருவள்ளியங்குடி பெருமாளை மங்களாசாசனம் பண்ண போறார். திருமங்கை ஆழ்வார் திருநாங்கூர் திருப்பதிகளை பாடுற போது திருவள்ளியங்குடி கோலவெள்ளி ராமன மங்களாசாசனம் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளவே அந்த பெருமாள் ஆழ்வாரி வாழை எல்லாம் பாடி முடிச்சுட்டு தன்னண்ட வந்து தன்னை பாடுற வரைக்கும் கூட பொறுமையா இருக்க முடியாம ஆழ்வாருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு ஆழ்வார் கண் முன்னால வந்து நின்னுட்டான். அதனால இந்த பார்த்தன் பள்ளி பார்த்தசாரதிய பாடுறச்சேயே ரெண்டு பாசுரம் பாடிட்டார் அந்த பெருமாளுக்கும். ஊர் பேரை சொல்லல, பேரை மட்டும் சொல்லி கோலவெள்ளி ராமன் சொல்றாரு. அதனால இந்த திவதேசத்துக்கு பாசுரமா அமையிறது. அந்த கோலவெள்ளி ராமன் வந்து சேவசாதித்த இடம் பார்த்தன் பள்ளியே அப்படின்னு சொன்னதுனாலே இது பார்த்தன் பள்ளிக்கான பாசுரம். ஆனா ரெண்டு பாசுரங்கள் கோலவெள்ளி ராமனுக்கு உண்டு, அதனால கோலவெள்ளி ராமனுக்கும் ஒரு தனி சன்னதி உண்டு, அந்த எம்பெருமானும் இருக்கிறான் அப்படின்றது ஒரு அனுபவம். சரி, ராமனுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம்? திருமங்கை ஆழ்வாருக்கு 1000 பெருமாள் மனசுல வந்து சேவை கொடுக்கறா, பாடுன்னு சொல்றா, இவரும் பாடுறார், அந்த மாதிரி எத்தனையோ பெருமாள் எத்தனையோ ஊர்ல பாடியிருக்கார். ராமனுக்கும் இந்த கண்ணன் இருக்கக்கூடிய ஊருக்கும் வேற ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்னா, ராமனுடைய தகப்பனாரான தசரத சக்கரவர்த்தி தனக்கு குழந்தை இல்லைன்னு பல க்ஷேத்திரங்கள்ல போய் புண்ணிய தீர்த்தமாடி தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி யாகம் எல்லாம் பண்ணிருக்கார். அந்த மாதிரி இந்த திருப்பார்த்தன் பள்ளி இருந்த இடத்திலே கூட ஒரு முறை குழந்தை வேண்டி யாகம் பண்ணி இருக்கிறார். அதனாலே ராமன் அவதாரம் பண்ணின பிறகு, ராமன் பிறப்பதற்கு முன்னாலே தசரதன் யாகம் பண்ணின இடமான அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு ஆசையா ராமன் வந்து இவருக்கு சேவை சாதித்தான் அப்படின்னு சலபுராணம் தெரிவிக்கிறது. இப்படி ஆச்சரியமா கண்ணன் ராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து சேவை சாதிக்க கூடியதான இடம். தாயாருக்கு தாமரசனாச்சியார் அப்படின்னா தாமரை பிராட்டின்னு அர்த்தம். தாமரையால், தாமரையிலே தோன்றியவள். தாமரச அப்படின்னா தாமரையிலே இருந்து வெளியே வந்தவள்னு அர்த்தம். தமிழிலே தாமரை நாயக்கி, கமலா அப்படின்னு எல்லாம் திருநாமம். தாயார் தனி கோயில் நாச்சியார். இங்க ஸ்ரீ பூமி நீலாதேவியோட பெருமாள் இருக்காருன்னு ஸ்தலபுராணம் சொல்றிருக்கு. ஆனா நம்மாலே இப்ப ஸ்ரீதேவியும் பூமி தேவியும்னு ரெண்டு உபயநாச்சிமாரை மட்டும்தான் சேவிக்க முடியறது. இதை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பூமி தேவியும் நீலாதேவியும் ஸ்ரீதேவியான பிராட்டி தனிக்கோயில் நாச்சியாரா இருக்கா, ஆக மூணு மூலவர் மூணு உற்சவர் நாச்சிமார்களோடு தயார் இருக்கார் அப்படின்னு புரிந்து கொள்ள வேணும். விமானம் சிராவண விமானம்னு சொல்லக்கூடிய நாராயண விமானம், மங்களகரமான நாராயணனுடைய பெயரை சொல்லக்கூடியதான நாராயண விமானம். தீர்த்தத்துக்கு கட்க புஷ்கரிணின்னு பெயர். கட்கம் அப்படின்னா கத்தின்னு அர்த்தம். கத்தியை கீறி தீர்த்தம் பூமியிலிருந்து புலந்துண்டு வந்து புஷ்கரணியா மாறித்து, அதனாலே கட்க புஷ்கரணி கத்தி குளம்னு பெயர். அது மட்டுமல்லாமல் கங்கா தீர்த்தம், விஷ்ணு பாத தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் கூட பல பெயர்கள் உண்டு. பிரதானமான பெயர் கட்க புஷ்கரணி என்பது. பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு பிரத்யக்ஷம், வருணனுக்கு பிரத்யக்ஷம், ஏகாதச ருத்ரர்களுக்கு பிரத்யக்ஷம். இது பார்த்தன் பள்ளி பெருமாள் இங்க அர்ஜுனனுக்கு பிரத்யக்ஷமா சேவை சாதித்தான் அப்படின்றதுக்கு அடையாளமா, பெருமாளை சுத்தி வரைச்ச பிராகாரத்துல அர்ஜுனனுக்குன்னு ஒரு தனி சன்னதி உண்டு. அங்க அர்ஜுனன் கையை கூப்பிண்டு பவ்யமா நின்று இருப்பான். பக்கத்துல கண்ணன் எழுந்துள்ளி இருக்கிறான். அதாவது கண்ணன் உபதேசம் பண்ண அர்ஜுனன் கையை கூப்பி கேட்கக்கூடியதான ஒரு காட்சி. ஒரு சின்ன மாடம் போல கூண்டு போல இருக்கும், அதுல வந்து மூலவரா கண்ணனும் அர்ஜுனனும் இருப்பா. அப்படி அர்ஜுனனுக்குன்னு தனி சன்னதி கூட இங்க உண்டு. ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி 4-8 ஒரு பதிகம், 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம். இப்படி திருநாங்கூர் திருப்பதிகள்ல கடைசி திருப்பதியா விளங்கக்கூடியதான திருப்பார்த்தன் பள்ளி. தர்மசாஸ்திர புஸ்தகங்கள் நிறைய உண்டு. ஆபஸ்தம்ப தர்மசாஸ்திரம்னு உண்டு, அத்ரி ஸ்மிருத்தின்னு உண்டு, பராசர ஸ்மிருத்தின்னு உண்டு, மனுஸ்மிருத்தின்னு உண்டு, யாக்னிவல்கிய ஸ்மிருத்தின்னு உண்டு. அந்த மாதிரி அந்த தர்மசாஸ்திர கிரந்தத்தை எந்த ரிஷி பண்ணாரோ அவர் பேராலேயே அந்த தர்மசாஸ்திர புஸ்தகம் வழங்கப்படும். அந்த மாதிரி யாக்னிவல்கியர்னு சொல்லக்கூடிய மகரிஷி பண்ணின யாக்னிவல்கிய ஸ்மிருத்தின்னு ஒரு புஸ்தகத்திலே கூட இந்த திருப்பார்த்தன் பள்ளியை பத்தி சொல்லி இருக்கிறதா பெரியவா சொல்றா. அப்படி ஒரு உத்தமமான க்ஷேத்திரம் இது. ஸ்தல புராணத்துக்கு வரலாம். பத்ம புராணம்னு சொல்லக்கூடிய பத்ம புராணத்திலே சொல்லப்பட்டதான ஸ்தல புராணம். அகஸ்தியர் என்ன பண்ணினர், சிவனுடைய ஆக்ஞைப்படி கமண்டலத்திலே காவிரி தீர்த்தத்தோடே கூட தெற்கு தேசத்துக்கு தமிழகத்துக்கு வந்துடுறார். வந்து அந்த கமண்டலத்தை கீழே வைத்த போது விநாயகன்னு சொல்லக்கூடிய தேவதை அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விட, அந்த கமண்டலத்திலிருந்து பெருகிய தீர்த்தம் காவிரியா பொன்னி நதியா ஓடி பெருகிறது. தான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி சேர்த்து எடுத்துட்டு வந்த அந்த தீர்த்தம் இப்படி ஓடுறதே, அதை காப்பாத்தணும், அதை பாதுகாக்கணும், அதை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அகத்தியர் அந்த காவிரியை தொடர்ந்து அது போறது செயலெல்லாம் போயிட்டு இருக்காரு. அதை எப்படியாவது கட்டுக்குள்ள கொண்டாந்துடணும் அப்படின்னு படத்துல எல்லாம் கூட காட்டுறாள் ஒழியோ, நடந்தாய் வாழி காவேரின்னு காவேரி பக்கத்திலேயே போற மாதிரி காட்டுவாள் ஒழியோ. அந்த மாதிரி காவேரி பாயக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போற ரகத்தியர். அப்படி காவேரி போகக்கூடிய பாதையில வந்துட்டே வந்தவர் கடைசியா காவேரின்னு சொல்லக்கூடிய மன்னியாறு பாயக்கூடிய இந்த திருப்பார்த்தன் பள்ளின்ற திவதேசத்துக்கு வந்தார். என்னமோ இந்த ஊருக்கு வந்தவுடனே இதுக்கு மேல காவேரியை பின்தொடர்ந்து போனோம்னு அவருக்கு தோணல. காரணம், காவிரி அங்கிருந்து நேர போய் காவிரி பூம்பட்டினம்னு சொல்லக்கூடிய பூம்புகாரில் கடல்ல கலந்து விடுறார். இவர் கடலையே சாட்டவர், இவருக்கும் சமுத்திரத்துக்கும் ஆகாது. கடலையே சாட்டவரானபடினாலே கடல் மொத்தத்தையும் கடல் தீர்த்தம் மொத்தத்தையும் ஆச்சமணம் பண்ணி சாட்டவரானபடினாலே இவரை பார்த்தாலே அகத்தியரை பார்த்தாலே சமுத்திரத்துக்கு ஒரு பயம் நடக்கும். ஏற்கனவே நம்மளை பார்த்தா பயம், எதுக்கு இப்ப வேற போய் ஹிம்சை பண்ணிட்டு, சரி காவிரி கடல்ல போய் கலந்துட்டா, இனிமேல் என்ன இருக்கு, அது பகவத் சங்கல்பம் போல் இருக்கு, அதனால நம்ம நம்ம காரியத்தை பார்ப்போம்னுட்டோ இவர் இந்த திருப்பார்த்தன் பள்ளியிலேயே தங்கிடுறார். தங்கிட்டு இந்த எம்பெருமானை சேவிக்க வேணும், அதாவது இந்த கஷேத்திரத்திலே பெருமாளை சேவிக்க வேணும். ஏதோ ஒரு காரணமா காவிரியை வச்சுட்டு இருந்தேன், காவிரி இப்படி பிரவாகமா போயிடுத்து, அது பின்தொடர்ந்து வந்தேன், ஒன்னும் நடக்கல, சரி எதுக்கு இப்படி மனசு அப்படி அலப்பாஞ்சுண்டு, தபஸ் பண்ணி பெருமாளை நேர சேவிக்கலாம் அப்படின்னுட்டு அர்ச்சாவதாரமா பெருமாளை சேவிக்கணும்னு அகஸ்தியர் இங்க தபஸ் பண்ற. தபஸ் பண்ற போது அர்ஜுனன் இந்த கஷேத்திரத்துக்கு வரான். கீதோபதேசம் எல்லாம் முடிந்து அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு கஷேத்திரம் கஷேத்திரமா போய் புண்ணிய தீர்த்தம் ஆடிண்டு தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு அங்க இருக்கிற பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு வரபோது இந்த திருப்பார்த்தன் பள்ளின்னு இப்ப இருக்கக்கூடியதான இடத்துக்கு வரான். வந்தா அகஸ்தியர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவரை சேவிக்கிறான். சேவிச்சுட்டு தாகம் ரொம்ப நாக்க வறண்டு போறது, ரொம்ப நாக்க வறண்டு போறது. பார்த்தா இந்த ரிஷி ரொம்ப நன்னா சின்சியரா தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இங்க தபஸ் பண்றாரு அப்படின்னா, காவிரி கடல்ல சேர்றான்றது ஒண்ணு, ரெண்டாவது இந்த இடத்தினுடைய இயற்கை காட்சி இவர் மனசை அப்படியே ஆக்கிரமிச்சுடுறது. காவிரி கடல்ல கலக்கிறான்னா இந்த ஊர்லயே கலக்கல, இங்கிருந்து ஒரு 7 இல்ல 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடியதான ஒரு பூம்புகார்னு சொல்ற இடத்துல கலக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது வரைக்கும் போயிருக்கலாமோ இல்லையோ. ஆனா இந்த ஊருடைய இயற்கை வளம் அமைதியான சூழல் இவர் மனசை கட்டி போட்டு கொடுத்தோம், இதுக்கு மேல இவர் கால் போகல. அதனால என்ன பண்ணார், தியானம் பண்றதுக்கு தபஸ் பண்றதுக்கு உத்தமமான இடம் இங்க இருந்து தபஸ் பண்ணி பகவான பரம்பொருளை நேர சேவிக்கணும்னு விட்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறார். அர்ஜுனன் பாக்குறான், இத்தனை இயற்கை எழில் மிகுந்த இடமா தெரியறது, அதனாலதான் விரும்பி வந்து அகஸ்தியரும் கூட இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆனா சாப்பிட தீர்த்தம் இல்லையே, தாகம் தொண்டை அடைக்கிறது, நாக்கு வறண்டு போறது, தீர்த்தம் கொஞ்சமான ஓணுமே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் அர்ஜுனன். வேற வழி இல்லாமல் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அகத்தியரை போய் சேவித்து சுவாமியை மன்னிச்சுடுங்க, தபஸ் பண்ணிட்டு இருக்கிற உங்களை கலைச்சதுக்காக மன்னிச்சுக்கணும், உயிரே போயிடும் போல் இருக்கு சுவாமி, தீர்த்தம் வேணும் எனக்கு அப்படின்னா, இவர் கையில கமண்டலத்துல கொஞ்சம் தீர்த்தம் இருக்கும்னு பார்த்தார். வழக்கமா ரிஷிகள் எல்லாம் கையில கமண்டலத்துல தீர்த்தம் வச்சுட்டு இருப்பார் ஒளி அனுஷ்டானத்துக்காக, அந்த தீர்த்தத்தை கொடுக்கலாம் ஆபத்துக்கு பாவம் இல்லை கொடுக்கலாம்னு பார்த்தா அந்த தீர்த்தம் தான் கொட்டிண்டு காவிரியா பிரவகிச்சுண்டு கடல்லையும் கலந்தாயிடுத்து. இதுக்கு மேல தீர்த்தம் எங்க இருக்கு பார்த்தார், கமண்டலத்துல ஒரு சொட்டு தீர்த்தம் கூட இல்ல, ஒரு சொட்டு தீர்த்தம் இருந்தாலாவது அது அர்ஜுனனுக்கு தேவையான அளவு தீர்த்தமா மாத்தி கொடுக்கலாம் தவ வலிமையினாலேன்னு பார்த்தார். ஒரு சொட்டு கூட இல்ல, கமண்டலம் வறண்டு கொடுத்து பார்த்தார். என்னதான் கமண்டலம் கொட்டிண்டா கூட தலைகீழையா கவிழ போறது, அப்படி சாய்ச்சி வச்சா போல கொட்டிக்கும், அதுல இருந்து வந்த தீர்த்தம் காவிரியா பெருகி வந்தது, மீதி தீர்த்தம் இருக்கணுமோ இல்லையோ, அதுவும் வத்தி போயிடுத்துன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்க வேணும் இதுல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டார். அர்ஜுனனுக்கு தாகம் தொண்டையை போட்டு வரட்டுறது, தாகத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டான். அகத்தியர் ஆராய்ச்சி பண்றார், கமண்டலத்துல இருந்த கொஞ்சம் தீர்த்தமும் வத்தி போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் வருத்தத்தோட ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிற போது தன்னுடைய ஞான திருஷ்டியிலே தவ வலிமையிலே என்ன நடந்ததுன்னு பார்த்தா, பெருமாள் கண்ணனுடைய லீலை இதுன்னு தெரிஞ்சுக்கிறார். பெருமாள் கிருஷ்ணன் தான் வேணும்னே அந்த தீர்த்தத்தை கண்ணுக்கு தெரியாதபடி பண்ணியிருக்கிறான், கண்ணனுடைய லீலைன்னு புரிஞ்சுண்டு பகவத்காரியம் நாம் ஒன்னும் பண்றதுக்கு இல்லைன்னு பேசாம இருக்கார். இப்ப விஷயத்த புரிஞ்சுட்டு இவரா யூகிச்சு அர்ஜுனனிடத்துல சொல்றார், அர்ஜுனா உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும், உனக்கு எப்ப எந்த ஆபத்துனாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், உன்னுடைய சகாவான உன்னுடைய சுவாமியான உன்னுடைய நண்பனான ஆபத் பாந்தவனான கண்ணனை தானே நீ கூட்டிருக்கணும். தாகம் தொண்டை அடைக்கிறது, தாகம் தொண்டை அடைக்கிறது, பிராணன் போயிடும் போல் இருக்குது, எப்பா தீர்த்தம் குடுடா கண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா வந்து அவனே வாயில தீர்த்தம் குத்திருப்பானேடா. அப்பேற்பட்ட எம்பெருமானை தோழனாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீ சாதாரண மனுஷன் என்ன வந்து கேக்குற பத்தியா, அந்த கண்ணனை தியானம் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் இவனுக்கு தலையில ஓங்கி அடிச்சது போல ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. ஆஹா, கூட்ட குரலுக்கு வரக்கூடியவனாச்சே கண்ணன், அவனை கூப்பிடாம பெருமாளை மறந்துட்டோமே, இவ்வளவு கஷ்ட காலத்துல கூட எம்பெருமான மறந்துட்டோமே அப்படின்னு மன்னிச்சு, கண்ணா என்ன மன்னிச்சுடு அப்பா, எங்க இருந்தாலும் வாடா, தொண்டை வறண்டு போறது, வந்து தீர்த்தம் கூடுறான்னு மனசை விட்டு பிரார்த்திக்கிறான். அவன் எப்ப பிரார்த்திப்பான்னு காத்துன்றிருந்த கண்ணன் ஒரு க்ஷணத்துல வந்து அங்க சேவை சாதித்தான். அப்படி பார்த்தன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனுக்கு சேவை சாதித்த ஸ்தலம், அதனாலே பார்த்தன் பள்ளி வந்தான். எதுக்காக என்ன கூட்ட, அப்பா உனக்கு தெரியாது இல்லடா தொண்டை வறண்டு போறது, தீர்த்தம் ஊனும் தீர்த்தம் கொடுறா அப்படின்னு கேட்டா, பெருமாள் இடுப்புல ஒரு கத்திய சொல்கின்றதான், அந்த கத்தியை எடுத்து பார்த்தன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் இடத்துல கொடுத்து பூமியை கீறா தீர்த்தம் வரும்னு சொன்னா, அர்ஜுனன் கத்திய கொண்டு பூமியை கீறினா, அதுல இருந்து ஆச்சரியமா கங்கா தீர்த்தம் பிரவகித்து வந்தது. கத்கம்னு கத்திக்கு பெயர், பெருமாளுடைய கத்கமான கத்தியை கொண்டு கீறி வந்த தீர்த்தமானபடியினாலே அந்த தீர்த்தம் வந்து ஒரு புஷ்கரணியா குளமா தேங்கி நின்னுத்து, ஆகையினாலே கத்க புஷ்கரணி கத்தி குளம்னு பெயர் அதற்கு. அது கங்கா தீர்த்தம்னு பெருமாள் தன் வாயால சொன்ன, ஆச்சரியமான கங்கா தீர்த்தத்தை சாப்பிட்டு தாகம் தீர்த்துக்கோ, நீ கேட்டது வெறும் தீர்த்தம், நான் உனக்கு கொடுக்கறது கங்கா தீர்த்தம், அப்படின்னா உன்னுடைய தாகத்தையும் போக்கும் உன்னுடைய பாபத்தையும் போக்கும், உன் வேட்கையை தணிக்கும், உன்னுடைய சம்சாரம்னு சொல்லக்கூடிய பிறவியையும் தணிக்கக்கூடிய ஏற்றம் மிகுந்த என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தண்டாது அப்படின்னு, நான் இருக்க நீ ஏன் வெளியில போய் தேடுற, என்ன கூட்டா வரமாட்டேனான்னு புத்தி பிரதானம் பண்றான் அர்ஜுனனுக்கு பெருமாள். இப்படி பார்த்த சாரதியா வந்து அனுகிரகம் பண்ணினதுனாலே பார்த்த சாரதின்னு திருநாமம் வந்து எம்பெருமானுக்கு. இப்ப கங்கா தீர்த்தத்தை அர்ஜுனன் சாட்டு தாகம் தனிய பெற்று அதிலே தீர்த்தமாடி தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு நல்ல ஞானத்தோட எம்பெருமானுடைய திருவடியிலே அவனை சேவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்புறானும். பெருமாள் இது கங்கா தீர்த்தம்னு சொன்னபடினாலே கங்கா சரஸ்ன்னு பெயர், கங்கை விஷ்ணுபாத தீர்த்தமானபடியினாலே எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமானபடியினாலே விஷ்ணுபாத தீர்த்தம்னு ஒரு பெயர் உண்டு இருக்கு. ஆனா பிரதானமா சொல்லப்படுவது கட்க புஷ்கரணி. அந்த கட்கமும் கூட இன்னைக்கும் பெருமாளுடைய இடுப்பிலே சேவை சாதிக்கிறது கத்தி, அந்த கத்தியோடு கூட பெருமாளை சேவிக்கலாம் இன்னைக்கும். இதெல்லாம் இந்த தேர்த்தத்தினுடைய இந்த கஷேத்திரத்தினுடைய ஏற்றம். இதனாலதான் பார்த்தனுக்காக ஏற்பட்ட பள்ளி, பார்த்தனுக்கு எம்பெருமான் சேவை சாதித்த ஸ்தலம், பார்த்தனுக்கு இறங்கி வந்து தோன்றி அனுகிரகம் பண்ணின ஸ்தலம், அதனால பார்த்தன் பள்ளின்னு ஆழ்வார் பத்து பாட்டிலையும் பார்த்தன் பள்ளி பார்த்தன் பள்ளின்னு மங்களாதாசனம் பாடுறார். அது மட்டுமல்லாமல் அர்ஜுனனுக்கு தாகம் தீர்ந்து போயிடுத்து. தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே தீர்த்தமாடி உன்னுடைய பாவத்தையும் நீக்கிக் கொள்ளு பெருமாள் சொன்னதுனால தீர்த்தமாடி பாவத்தையும் நீக்கின்றான். இன்னும் கூட மனசுல ஏதோ ஒரு கவலை கவலை தோய்ந்த முகத்தோடு அர்ஜுனன் இருக்கான். பெருமாள் பார்த்தான், ஏண்டா பார்த்தா இப்படி இருக்க அப்படின்னா, சுவாமி என்ன மன்னிச்சுடு, அன்னைக்கு நான் யுத்தம்ன்ற பெயர்ல என்னுடைய உறவினர்கள் நண்பர்களை எல்லாம் கொல்ல வேண்டியதா போயிடுத்து, நீ ஒரு சத்திரிய யுத்தம் பண்ண வேண்டியது உன்னுடைய தர்மம், யுத்தம் பண்ணி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் உன்னுடைய வர்ணத்துக்கான தர்மம், சத்திரியனானி அதை பண்ணணும், அதனால உனக்கு ஒரு தப்பு ஒரு பாவமும் இல்லை, நீ கலங்காதேன்னுட்டு என்னுடைய மோகத்தை தீர்ப்பதற்காக நீ பகவத்கீதை சொன்ன, நானும் முதல்ல உறவினர்களை நண்பர்களை எல்லாம் கொல்ல மாட்டேன்னுட்டு கையில இருந்த தனுஷ வில்ல கீழே போட்டவன் உன்னுடைய ஞான உபதேசமான பகவத்கீதையை கேட்டாவிட்டு புத்தி வந்து அன்னைக்கு மோகம் தெளியப்பெற்று கையில வில்ல எடுத்துட்டு சண்டை போட்டேன், குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சு போயிடுச்சு, நீ சொல்லி பண்ண என்னுடைய கடமையை ஆத்திப்பேன், ஆனாலும் எனக்கு அஜ்ஞானண்டாப்பா, நீ பகவான், அறிவினால் குறைவில்லா நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி, ஞானமே வடிவானவன், உனக்கு ஞானத்திலே ஒரு குறை உண்டோ, என்னதான் ஞானத்தின் வடிவாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவனா இருக்கக்கூடிய நீயே வந்து சொன்னாலும் கூட கேக்குற எனக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையோ, அதனால எனக்கு சாதாரணமான அல்ப புத்தி தான், நான் அஞ்ஞானி தான், இன்னும் கூட இன்னும் சரணாகதி பண்ணலையோன்னு ஊர் ஊரா நான் தீர்த்த யாத்திரன்னா போயிட்டு இருக்கேன், அதனால லேசா மனசுல எனக்கு அந்த குறை இருந்துட்டே இருக்கு, நண்பர்களை உறவினர்கள் எல்லாம் கொண்டுட்டோமே அப்படின்ற குறை இருந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தீர வேணும், அதுக்குதான் நான் வருத்தமா இருக்கேன் அப்படின்னு சொன்ன, ஓஹோ அன்னைக்கு அத்தனை சொல்லியும் கூட இவனுக்கு தெளிவு ஏற்படவில்லை, அன்னைக்கு என்னமோ என்னுடைய மோகம் தீர்ந்து விட்டது, நான் வில்ல எடுத்துட்டு சண்டை போடுறேன்னு போட்டான், திரும்ப மோகம் இருக்குன்னு சொல்றானேன்னு, இனிமேல் அவனுக்கு கலக்கமே வராதபடிக்கு அந்த இடத்திலே எம்பெருமான் அவனுக்கு அஞ்ஞானத்தை நீக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி அவனுக்கு பள்ளிக்கூடம் போல ஞானத்தை ஊட்டினான் பெருமாள். அதனாலே பார்த்தன் பாடம் பயின்ற பள்ளியானபடியினாலே பார்த்தன் பள்ளி திருப்பார்த்தன் பள்ளின்றதும் ஒரு அர்த்தம். இது ஒண்ணும் மழை கடவுளான வருணன் இருக்கிறானே அவன் பெருமாளை பார்த்த சாரதியா சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு தபஸ் பண்ணினான், அவனுடைய தபஸுக்கு மகிழ்ந்து பெருமாள் வருணனுக்கு பார்த்த சாரதியா சேவை கொடுத்தார். இது ஒரு ஸ்தல புராணம். இப்படி அகஸ்தியர், வருணன், கௌதம மகரிஷி, பரத்வாஜ மகரிஷி இவெல்லாம் கூட பெருமாளை பார்த்த சாரதியா சேவித்து தபஸ் பண்ணி பார்த்த சாரதியா சேவிக்கணும்னு தபஸ் பண்ணி சேவித்த கஷேத்திரம் இது. அதனால இது பார்த்த சாரதியினுடைய ஸ்தலம். அப்படி என்ன இவாளுக்கு எல்லாம் பார்த்தசாரிய சேவிக்கணும்னு ஆசை அப்படின்னா, பார்த்தசாரத்தின்ற கண்ணன் தானே கீதாச்சாரியன். யாரா இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் ஓணும்னு நினைப்பாளோ இல்லையோ? ஆச்சாரிய சம்பந்தம் எதுக்கு ஓணும்? பெருமாளுடைய சம்பந்தம் ஏற்பட வேண்டுமானால், பெருமாளுடைய திருவடி கிடைக்க வேண்டுமானால் ஆச்சாரிய சம்பந்தம் ஓணும். அந்த பெருமாளே ஆச்சாரியனா வரான்னு சொல்றச்ச, பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்துன்னு சொல்றச்ச, பெருமாளும் ஆச்சாரியனமாக இருக்கக்கூடிய கண்ணனுடைய சேவை யாருக்குத்தான் இனிக்காது, ரசிக்காது, ருசிக்காது? அதனால பெருமாளை பார்த்தசாரத்தியா சேவிக்கணும்னு பல பேர் ஆசைப்பட்டா. அதுல மகான்களான கௌதமர் என்ன, பரத்வாஜர் என்ன, அகஸ்தியர் என்ன, இந்த ரிஷிகளும் அடக்கம், வருணன் சொல்லக்கூடிய தேவனும் பார்த்தசாரத்தியா பெருமாளை சேவித்தான். இப்படி எல்லோருடைய மனக்குறையையும் நீக்கி அவளுக்கெல்லாம் ஞானத்தை தரக்கூடிய ஆச்சாரியனாக பார்த்தசாரதியாக எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம் இது. உற்சவம்னு பார்த்தா தை மாசம் புஷ்யம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்தன்று எம்பெருமானுக்கு தீர்த்தவாரி நடக்கிறது. அன்னைக்குதான் இந்த எம்பெருமான் பார்த்தனுக்காக அங்கே எழுந்தருளி சேவை சாதித்தால், குரு புஷ்யம்னு சொல்லக்கூடிய தை புஷ்ய தண்ணிக்கு தீர்த்தவாரியும்படியா பிரம்மோற்சவம். அது போக தை அமாவாசை அன்னைக்கு இந்த எம்பெருமானுடைய நித்தியோத்சவ மூர்த்தின்னு சொல்லக்கூடிய செல்வர், அதாவது குழந்தை போல சின்னதா இருக்கக்கூடிய போகமூர்த்தி, இந்த படத்துல பாத்தீங்களானா கோலவில்லி ராமன் உற்சவருக்கும் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கும் இடையிலே கோல்டு கலர்ல சின்னதா ஒரு பட்ட சாத்தின்னு இருக்கக்கூடிய குழந்தை பெருமாள், அவர் தான் நித்தியோத்சவர் செல்வர்னு சொல்லக்கூடிய போகமூர்த்தி. அந்த எம்பெருமானும் சக்கரத்தாழ்வாரும் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் நடக்கிறது தை அமாவாசைக்கு. தை புஷ்யத்துக்கு நடக்கிற தீர்த்தவாரி பிரம்மோற்சவ தீர்த்தவாரி, அது இல்லாமல் தை அமாவாசை அன்னைக்கும் ஒரு தீர்த்தவாரி உண்டு. அது போக ஆடி அமாவாசை அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினம்னு சொல்லக்கூடிய பூம்புகார்ல காவிரியும் சமுத்திரமும் சேரக்கூடிய சங்கமம், காவிரி கடல்ல கலக்கக்கூடிய இடத்திலே எம்பெருமான் இதே செல்வரும் சக்கரத்தாழ்வாரும் எழுந்தருளி தீர்த்தவாரி ஆறுது அப்படின்னு மூன்று உற்சவங்கள், முக்கியமான உற்சவங்கள் இந்த க்ஷேத்திரத்திலே. இப்போ ஆழ்வார் அனுபவத்தை பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் மட்டும் 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியிலே திருப்பார்த்தன் பள்ளின்னு இந்த ஊர் பேரை சொல்லலன்னாலும் தாமரையால் கேள்வன்னு இந்த எம்பெருமான் திருநாமத்தை சொன்னபடியினாலே, பொதுவா தாமரையால் அப்படின்னா தாமரையிலிருந்து தோன்றிய பிராட்டி அவளுடைய கணவனான பெருமாள்னு பொதுவா பெருமாளை குறிக்கிற சொல்லாக இருந்தாலும் இங்க தாமரையால் கேள்வன் என்பதே பெருமாளுடைய பேரா இருக்கிறபடினாலே இவரை கூட பாடியிருக்கலாம்னு ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தினாலே பொய்கை ஆழ்வார் இந்த எம்பெருமானை மங்களாசனம் பண்ணியிருக்கலாம்னு ஒரு அபிப்பிராயம், ஒரு அனுமானம். அதனால அந்த பாசுரத்தையும் கூட சில பெரியவர்கள் இந்த எம்பெருமான் விஷயமா அனுசந்தானம் பண்றா. ஆனா அதுல திருப்பார்த்தன் பள்ளின்னு பேர் இல்லை. பெயரும் கருங்கடலே நோக்குமாறு உன் பூ உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு தாமரையால் கேள்வன் பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னதுக்காக இது அபிமான பாசுரமாக இந்த க்ஷேத்திரத்திலே கருதப்படுகிறது. திருவங்கை ஆழ்வார் தான் பரகால நாயகியாக மாறி இந்த எம்பெருமானிடத்திலே காதல் தூது விடுபவளாக நாயகியா நாயிகா பாவத்துல பாடுறா. அத தானே பாடாமல் இந்த பெண்ணுடைய தாயார் பாடுவது போல பாடுகிறாள். பரகால நாயகி திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியா மாறிட்டார். அந்த பரகால நாயகியினுடைய அம்மா அவள் தன் பெண்ணுடைய நிலைமையை கண்டு புலம்புவதாக பாசுரம். ஏன் புலம்புறா? ஒரு பொண்ண பெத்தோம், தகுந்த வயசு வரும்போது ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ நன்னா வாழறதை பார்த்துட்டு நாம கண்ணை மூடலாம் அப்படின்னுட்டுதான் பொதுவா எல்லா தாயாரும் நினைப்பா. ஆனா இந்த பெண் பண்ணிண்டா பெருமாளதான் பண்ணிப்பேன் நிக்கிறா, பெருமாளுக்கு ஏற்கனவே கல்யாணம் வேற ஆயிடுத்து, தாயார் கூடவே மார்புல இருந்துட்டு இருக்கா, அவனை போய் பண்ணிக்கணும்ன்றாலே இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமான்னு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் நினைப்பது போல அந்த தாயார் தன்னுடைய பெண்ணை நினைத்து வருந்துகிறாள். அதுவும் இல்லாம என்னமாவும் பொண்ணோ பெருமாள் பெருமாள்ன்றா, பெருமாளாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதாதுன்னு பாக்கிறவாள் எல்லாம் இந்த பொண்ணை பரியாசம் பண்ணிட்டு இருக்கா வேற. இப்படி எல்லோரும் கண்டு ஊரார் எல்லாம் எள்ளி நகையாடும்படி சிரிக்கும்படி என்னுடைய பெண்ணின் நிலைமை ஆகிவிட்டதே, பைத்தியம் போல என்னுடைய பெண் பெருமாள் பெருமாள்னு சொல்றாளே, நான் என்ன பண்ணுவேன்னு புலம்பக்கூடிய பாசுரம். இந்த பரகால நாயகின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அவள் தாயாருக்கு இல்லையோன்னு, இருந்தா அப்படி புலம்புவாளோ? அது இல்லாததுனாலே சாமான்யமான பெண் சாமான்யமான தாயானபடியினாலே புலம்புறா. அப்படி புலம்பக்கூடிய ரீதியிலே அமைந்த பாசுரம் இது. யானையின் கொம்பை முறித்த கண்ணன் இந்த எம்பெருமான், குவளை மலர் போன்றும் மேகம் போன்றும் இருக்கக்கூடிய அழகான கருமை நிற கண்ணன் இவன். யானை போன்று பலமான கம்பீரமான திருமேனி இவனுக்கு. திருநாங்கூர் கருகில் திருப்பார்த்தன்பள்ளின்னு சொல்லக்கூடிய ஊரிலே தாமரையால் கேள்வன் என்ற பெயரிலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அப்படின்னுட்டு அவனை பத்தியே சொல்லிட்டு இருக்கான் இந்த பொண்ணு. அதாவது பேசணும்னு இந்த பொண்ணு வாயை திறக்கிறா, ஏதோ சொல்ல போறான்னு அம்மா ஆசையா கிட்டக்க போறா. என்னடா குழந்தை சொல்லு அப்படின்னா, இந்த பார்த்தன் பள்ளியில இருக்கிற பெருமாள் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு, அப்போ இதை பண்ணாரு இப்ப அதை பண்ணாருன்னு அவனை பத்தியே தான் நான் பேசிட்டு இருக்கா. இவோ ரொம்ப நேரம் அப்படி சித்த பிரம்ம புடிச்சது போல அழுதுண்டு சாப்பிடாம தூங்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா மூலையில. ஐயோ இப்படி இருக்காளேன்னு மனசு பதறி போயிடுறது. ஏதாவது வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாளா, சாப்பாடு தீர்த்தோன்னு கேட்க மாட்டாளான்னு ஆசையா கிட்டக்க போறேன். வாயை திறந்தா ஏதோ பேச போறா ஏதோ கேட்க போறான்னா திரும்ப அவனை பத்தியே பேசிட்டு இருக்காங்கண்ணா. இப்படி கம்சனுடைய யானைய சம்ஹாரம் பண்ணவன், பூதனைய சம்ஹாரம் பண்ணவன், நான்கு வேதங்களும் பின்தொடர்ந்து ஓடி கூட அந்த வேதங்களுக்கு காட்சி தராத ஒரு ஏற்றம் மிக்க பெருமாள், வேதங்களால கூட இவனை தேடி கண்டுபிடிக்க முடியல. சமுத்திரத்துக்கு நடுவே பாலம் கட்டி சமுத்திரத்தை கடந்து இலங்கை அரசனான ராவணனை சம்ஹாரம் பண்ணி சீதையை மீட்ட ராமணிவன், வானரப்படைகளுக்கெல்லாம் தலைவனா இருந்த ஆஞ்சநேயன் சுக்ரீவன் முதலியவர்களுக்கெல்லாம் கூட சுவாமி, அழகான வில்லை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோலவில்லி, பிரளயகாலத்திலே பிரளயகாலத்திலே அண்டசராசரங்களை எல்லாம் கூட சாப்பிட்டு சிருஷ்டி காலத்திலே உமிழ்ந்த பெருமாள் பரம்பொருள், நான்மறைகள் தேடி என்றும் காணவாட்டா செல்வன், வேதங்களாலே கூட இவனுடைய பெருமையை உள்ளது உள்ளதுபடி அறிந்து கொள்ள முடியாது, இந்த லோகமே கொண்டாடக்கூடிய பெருமாள், தேவர்களுக்கெல்லாம் அதிபதி கண்ணன், எல்லோரும் காதல் செய்யும்படியான பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வமாக இருக்கிறவன், ஏழு உலகங்களுக்கும் முதல்வன் அப்படின்னு எல்லாம் பல விஷயங்களை சொல்லி சொல்லி வாயை திறந்தாலே அந்த பெருமாள் பத்தி தானா பேசிட்டு இருக்கா. என்ன எப்ப பாரு பெருமாளை பத்தி பேசிட்டு இருக்காளே, இவ எப்படி பொழைக்க போறான்னு பாக்குறவாளெல்லாம் கிண்டல் பண்றான்னா, இந்த மாதிரி மத்தவா பார்த்து பரிகாசம் பண்ற பண்ற என்னுடைய பொண்ணுடைய நிலைமை ஆயிடுத்தே, அவளுக்கு எப்போ இந்த பைத்தியம் தெளியும்னு இந்த தாயாரானவள் வருந்துவது போல அமைந்த பாசுரம். இந்த பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். கவலையானை கொம்பு சித்த கண்ணன் என்றும் தாமரு சீர் குவலை மேகமன்ன மேனி கொண்ட கோன் என்னான என்றும் தவளமாட நீடு நாங்கை தாமரையால் கேள்வன் என்றும் பவளவாயால் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாலே. என்னுடைய பெண் மடந்தை, மடந்தைன்னா மடப்பெண், ஏதோ கண்ணுக்கு பிடித்த நமக்கு சமானமான ஒரு பையனை பார்த்தோமா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தோமான்னு இல்லாம பண்ணா பெருமாளைத்தான் பண்ணுவேன்னு தெய்வத்தை எதிர்பார்த்து நிக்கிறாளே, இவளுடைய மடத்தனத்தை நான் என்னன்னு சொல்றது, என்ன சொல்றா பாருங்கோ, யானைய சம்ஹாரம் பண்ணான்னு கண்ணன்னு சொல்றா, எனக்கு தலைவன் சொல்றா, தாமரையால் கேள்வன் வேற சொல்றா, அவனை கல்யாணம் ஆயிடுத்து ஆமடையா பேரு தாமரையால்னு பேரு அவளுடைய கணவன் சொல்லிட்டு அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு புலம்புறாளே மடப்பெண், என்னன்னா பண்ணுவேண்ணா அப்படின்னு புலம்புறா. பார்த்தன் பள்ளி பாடுவாளே, அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருப்பார்த்தன் பள்ளியத்தான் அதை பத்தி தான் பேசுறாய்வு. என்ன நடக்கிறது இங்கன்னா, திருநாங்கூர் திருப்பதிகள் 11 கடைசி திருப்பதின்னு பார்த்தோம், மத்த 10 திருப்பதி எம்பெருமான்களையும் அனுபவித்துக் கொண்டே வரார் ஆழ்வார். அப்படி வந்தவர் ஒருவர் இடத்திலே ஒருவர் அனுபவம், ஒரு இடத்திலே திருமந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிறார், ஒரு இடத்திலே அதனுடைய அர்த்தம் புரியணும்னு பிரார்த்திக்கிறார், ஒரு இடத்திலே அதிலே சொல்லப்பட்ட நிஷ்டை கை கூடணும்னு பிரார்த்திக்கிறார், ஒரு இடத்திலே திருமந்திர ஜபம் பண்ணுகிற போது மனசிலே தியானிக்க வேண்டிய பெருமாள் சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தித்து வைகுண்டநாதன் சேவை கொடுக்கிறான், ஒரு இடத்துல போய் சரணாகதி பண்றார், ஒரு இடத்துல நீதான் சரணாகத்தின்னு சொல்றார், ஒரு இடத்துல சரணாகதி பண்றார். இப்படி அப்படியே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு அனுபவமா வாய்ச்சிண்டு வந்த ஆழ்வார் கடைசியா திருவல்லக்குளம் திவதேசத்திலே வந்து சரணாகதி பண்ணிட்டார். ஏன்னா அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனான திருவேங்கட முடையான் பூவார் திருமகள் புல்கிய மார்பனாக அங்கே எழுந்தருளியிருக்கிறான் அண்ணன் கோவில்ல. அதனால பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து இருக்கிற சேர்த்து தான் சரணாகதி பண்றதுக்கு சரின்னு சரணாகதி பண்ணி ஆயிடுத்தங்க. இப்ப என்ன நினைக்கிறார் தெரியுமோ, பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி ஆயிடுத்து நாம பிரபன்னன், என்னைக்கு இந்த சரீரத்திலே அந்த ஆத்மா பிரியறதோ அன்னைக்கு அந்த ஆத்மா பெருமாள் திருவடியை சேர போறது. ஏதத் தேகாவசானேமாம் தத்பாதம் பிராபய ஸ்வயம், இந்த சரீரம் உழும்போது வேறு ஒரு சரீரத்திலே இந்த ஆத்மாவை நுழைக்காமல் உன் திருவடியிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும்னு தான் சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கிறோம் பரணியாசத்திலே. அப்ப சரீரம் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து ஆகணும், எப்படி வாழணும், எம்பெருமானுக்கு அடிமை என்று அவனுடைய பக்தன் பிரபன்னன் என்று சரணாகதன் என்று நாம் சரணாகதி பண்ணின்றபடியினாலே பாக்கி இருக்கக்கூடிய வாழ்நாள அவனுடைய அடிமையா அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த ரங்க கைங்கரியபரனாதான் கழிக்கணும். இவர் பார்த்தார், இவர் பார்த்தார்னு சொல்லக்கூடாது, இவள் பார்த்தால், பரகால நாயகி ஒண்ணும் இந்த பொண்ணு பார்த்தா பெருமாளுக்கு அந்தரங்கமா கைங்கரியம் பண்ணணும்னா யார் பண்ண முடியும்? என்னதான் பக்தர்லாம் கைங்கரியம் பண்ணாலும் ஒரு அளவுக்கு தானே பண்ண முடியும். அந்தரங்கமா எல்லா கைங்கரியங்களையும் பண்ணணும். பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறது, கையகால் அமைக்க விடுறது, பெருமாள் படுத்துக்கிறச்ச அவர் கால் அமைக்க விடுறது, விசிறது, சாதம் ஊட்டுறது, இதெல்லாம் பண்ணணும்னா வேற வழியே இல்ல. பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். பெருமாளுடைய பத்னிமார்கள்ல ஆமடியாலா உறுத்தியா மாறிட வேண்டியதுதான். ஏன்னா பெருமாளுக்கு எல்லா விதமான அந்தரங்க கைங்கரியங்களையும் அடிமைகளையும் செய்வது பிராட்டிமார்கள் தான். அதனால நாமளும் ஒரு பிராட்டியா மாறிட்டோமானா நமக்கும் எல்லா அந்தரங்க கைங்கரியங்களையும் பெருமாள் பக்கத்திலேயே இருந்துட்டு பிரியாம செய்யக்கூடிய பாக்கியமானது கிடைக்கும். இதை விட ஒரு உசந்த கைங்கரியம் பிரபன்னனுக்கு இருக்க முடியுமா? சரணாகத்தை அழுத்து வேற வழியே இல்ல. பிராட்டியா மாறினாதான் அவன் பக்கத்திலேயே இருக்க முடியும். அதனால பரகாலன் பரகால நாயக்கி என்கிற பாவத்தை ஏறிட்டு கொண்டு பரகால நாயக்கியா பாட ஆரம்பிக்கிறான். பாடி, நான் யாரிடத்திலே சரணாகதி பண்ணேன் தெரியுமோ? இந்த அவதாரத்திலே இப்படி இப்படி எல்லாம் லீலைகளை பண்ணின எம்பெருமானிடத்திலேதான் சரணாகதி பண்ணேன்னுட்டு ராமாவதாரம் என்ன, கிருஷ்ணாவதாரம் என்ன, இந்த அவதாரங்களிலே நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த எம்பெருமானுடைய குண கீர்த்தனம் பண்ணுகிறாள். இது நாம் எல்லாம் தினமும் பண்ண வேண்டியது. பெருமாளுடைய பிரபாவத்தையும் ஆச்சாரியனுடைய பிரபாவத்தையும் தினமும் சொல்லணும். முன்னு பாசுரமாவோ ஸ்தோத்திரமாவோ இல்ல வாயில கதையாவோ எப்படியோ சொல்லணும். அத ஆழ்வார் இந்த பெண் பரகால நாயகி பாசுரமா சொல்றா. சொல்லி அந்த எம்பெருமானுக்கு நான் பள்ளி வரைக்கும், அதாவது சயனிச்சு கொண்டிருக்கக்கூடிய நிலை வரைக்கும் அந்தரங்கமான கைங்கரியங்களை பண்ண வேணுமானா வேற வழியே இல்ல. பேர்லயே பள்ளின்னு வச்சுருக்கிற பார்த்தன் பள்ளிக்கு போனாதான் நடக்கும். அதனால அந்த பார்த்தன் பள்ளியை பாடினால் பார்த்தனுக்கு சேவை சாதித்த தாமரையால் கேள்வன் இருக்கிறானே அவனுடைய நாயகியாக அவன் பள்ளி கொள்ளக்கூடிய அந்த சயனத்திருக்கோலத்திலே கூட நான் அந்தரங்க கைங்கரியங்களை செய்யக்கூடிய பெண்ணாக மாறிவிடுவேன்னு இவளுடைய எண்ணம். இந்த உத்தமமான உசந்த நோக்கம் தெரியாமல் சாமான்யமான தாய் இவளை மடந்தை மடப்பெண் என்று சொல்லுகிற அவள்தான் மடந்தை மடப்பெண். அவள் புலம்புகிறாள். அப்படி அமையக்கூடியதான பாசுரம். அந்தரங்க கைங்கரியம் பண்ண வேணும்னு தாயாரா மாறுட்டே ஆழ்வார். தஞ்சன் விட்ட வெஞ்சனத்த களிரடர்த்த கால என்றும் வஞ்சமே விவந்த பேயின் உயிரை உண்டமாயன் என்றும். முதல் பாசுரத்திலே தவள யானை கும்புசித்த கண்ணன் அப்படின்னு குவளையா பீட்டம்னு சொல்லக்கூடிய கர்வமான யானையினுடைய தந்தங்களை பிடுங்கி எறிந்தவன் சொன்னார். யானையினுடைய தந்தத்தை பிடுங்கிட்டா பெரிய வீரனா உங்க சுவாமி அப்படின்னு கேட்டா, அந்த தந்தங்களை பிடுங்கி எறிந்தவன் மட்டுமல்ல, கஞ்சன் விட்ட வெஞ்சினத்த களிர அடர்த்த காலை, அந்த யானையை தந்தத்தை பிடுங்கி என்ன பண்ணான், சம்ஹாரம் பண்ணிட்டான். அவனிடத்துல யாரும் வாலாட்ட முடியாது. துஷ்ட பிரகிருதிகள் யாரானோ அவனிடத்திலே வாலாட்ட வேண்டும் என்று நினைத்தால் அழிந்துதான் போக வேண்டும். அப்பேற்பட்ட மகாவீரன் என்று திரும்பவும் கிருஷ்ணாவதாரத்தை நினைத்துக் கொண்டு, அது ஒரு பெரிய யானையை வந்து பெருமாள் அப்படி தூக்கி சம்ஹாரம் பண்ணிட்டான் மகாவீரன், அதெல்லாம் ஒத்துக்கிறோம். அது எல்லாரும் பண்ணக்கூடியதுதானே, உடல் பலம் இருக்கக்கூடிய சத்திரியன் பண்ணக்கூடிய காரியம் தானே அது அப்படின்னா, குழந்தையா இருக்கிறச்சி என்ன பண்ணான் தெரியுமோ, வஞ்சமேவி வந்த பேயின் உயிரை உண்டமாயன். குழந்தையா இருக்கிறச்ச அம்மா வந்து பால் சாப்பிடுறாப்புல சாப்பிட்டு அந்த பூத்தனான்னு சொல்லக்கூடிய அசுரையை, அந்த ராட்சசி சம்ஹாரம் பண்ணினவன், அந்த அரக்கிய சம்ஹாரம் பண்ணினவன், குழந்தையிலேயே மகாவீரனிவன் அப்படின்னுட்டு முதல் பாட்டிலையும் கிருஷ்ணனா அனுபவிக்கிறார், ரெண்டாவது பாட்டிலையும் கிருஷ்ணனா அனுபவிக்கிறார், மூணாவது பாட்டில அண்டர் கோன் என்னான என்றும் ஆயர் மாதர் கொங்கை புல்குசெண்டன் என்றும். ஆயர் மாதர் கொங்கை புல்கு செண்டன், கோபிகைகள் இருக்கிறார்களே ஆயர் குல பெண்கள், அவளை திருமார்போட சேர்த்து அணைத்துக் கொள்ளக்கூடியதான, அவளுக்கு தன்னுடைய அனுபவத்தை தரக்கூடியதான அந்த ஆயர்கள்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு சேவை சாதிக்கக்கூடிய சுவாமி யார்? அந்த மாதிரி ஆயர்களை சேர்த்து கட்டிண்டு அவளுக்கு எல்லாம் போகங்களை தந்த பெருமாள் கண்ணன் தானே. அதனால இந்த பார்த்தன் பள்ளியில் இருக்கிறவன் சாக்ஷாத் கண்ணன் தான். மூணாவது பாசுரத்திலையும் கண்ணன் கொண்டாடுற அந்த கண்ணன் எப்பேற்பட்டவன் தெரியுமோ, அண்டர் கோன், கேவலம் ஒரு யாதவ குலத்திலே பிறந்த ஒரு இடையன் அல்ல அவன், அண்டர் கோன், எல்லா லோகங்களுக்கும் சுவாமியானவன், பரம்பொருளவன். அது மட்டுமல்ல, நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன். எல்லோரும் சொந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா எங்க தேடி ஓடுறா? வேதம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை தேடிதான் ஓடுறா. வேதோ கிலோ தர்ம மூலம், எல்லா தர்மங்களுக்கும் வேதம் தான் மூலம். அந்த நான்கு மறைகளையும் எல்லோரும் தேடி ஓடும்படி இருக்க அந்த நான்கு மறைகள் இவனை தேடி ஓடுகின்றன. அப்படின்னா என்ன, நான்கு வேதங்களாலே கூட அந்த கண்ணனை அனுபவித்து புகழ முடியவில்லை. நான்கு வேதங்களும் புகழ்ந்தாலும் கூட கண்ணனுடைய பெருமையை ஒரு வாரா சொல்லி முடிக்க முடியல. அப்படி வேதங்களாலே கூட சொல்ல முடியாத பெருமாள். எந்த வேதங்களாலே, எந்த வேதங்கள் எல்லோருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறதோ அந்த வேதங்களால கூட முழுசா சொல்லி முடிக்க முடியல இவனால. இவனை அப்பேற்பட்ட வேதங்களாலே கூட சொல்ல முடியாத பெருமை படைத்த கண்ணன் இவன். அப்படின்னுட்டு திரும்பவும் கிருஷ்ணாவதாரத்தி எம்பெருமானாகவே இந்த பார்த்தசாரத்தியை பரக்கால நாயகி அனுபவிக்கிறாள். ஆயிடுத்து, மூணு பாட்டுல கண்ணன் கண்ணன் சொல்லிட்டு வந்தா. நாலாவது பாட்டுல மல்லை முன்னேர் தட்டிலங்கை கட்டழித்த மாயன் என்றும், பெரிய சமுத்திரத்துக்கு நடுவே அணை கட்டி ராவண சம்ஹாரம் பண்ணி சீதையை காப்பாத்தின ராமன் கண்ணனிடத்தில இருந்து ராமன் அப்படின்னு மாறுறா இந்த நாயக்கி. இதுக்குதான் பெரியவா சொல்றா, திருவள்ளியங்குடி கோலவெள்ளி ராமனை இன்னும் பாடல, இங்க வந்து பாடுவார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வர வரைக்கும் கூட பொறுமை காக்க முடியாத பெருமாள் இந்த நாயகியினுடைய மனசுல போய் சேவை சாதித்து தன்னையும் பாடுமாறு பாட்டு வாங்கிட்டான். வந்து சேவை கொடுக்கிற பெருமாளையும் பாடியாகணும், விட முடியாது. இப்ப பாடிட்டு இருக்கிற கண்ணனையும் பாடணும், விட முடியாது. அதனால அந்த கோலவில்லி ராமனை இந்த திருப்பார் தென்பள்ளியிலே கண்டேனேன்ற மாதிரி ரெண்டு பேரையும் சேர்த்து பாடிட்டான் ஆச்சியார் சமர்த்தனமா. இங்க அடுத்த பாட்டிலையும் வந்தார் ஒரு பாட்டு தானான் கேட்டக்கூடாது. திருநின்ற ஊர் பெருமாள் கேட்டது போல ஒரு பாட்டு தான் வாங்கிட்டு வந்தே திவ்யதேசம்னு கணக்கு வந்தாலும் கூட ஒரே பாட்டு வாங்கின திவ்யதேசம்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுவா, போய் இன்னொரு பாட்டு வாங்கிட்டு வாங்கோன்னு தாயார் அனுப்பக்கூடாது. அதனால சுவாமி இதெல்லாம் பல ஊர்ல பார்த்தா எடுத்து இருங்க, இருந்து கையோட ரெண்டு பாட்டு வாங்கிட்டு போயிடுங்கன்னுட்டு ரெண்டாவது பாட்டு அவனுக்கே பாடுறார் ஆழ்வார். அறக்கராவி மால அன்று ஆழ் கடல் சூழ் இலங்கை செற்ற குரக்கரசனே என்றும் கோலவில்லி என்றும் அப்படின்னுட்டு வானரப்படைகளை கொண்டு அந்த வானரப்படைகளுக்கெல்லாம் சுவாமியா தலைமை தாங்கி லங்கையை சம்ஹாரம் பண்ணின ராவணனை சம்ஹாரம் பண்ணின எம்பெருமானே கோல வில்லி. வில்லி அப்படின்னா வில்லை ஏந்தியவன், கோலம் அப்படின்னா அழகு, கோல வில்லின்னா அழகிய வில்லை கையில் ஏந்திய ராமன் அப்படின்னுட்டு மங்களாதாசனம் பண்றார். இந்த கோலவில்லி ராமன் என்பதுதான் திருவல்லியங்குடி எம்பெருமானுக்கும் திருநாமம், இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் திருநாமம். இங்க கண்ணன் தாமரையால் கேள்வன் என்கிற பார்த்தசாரதி, ராமன் கோலவில்லி ராமன். அதனாலதான் பிரத்யேகமா இந்த ரெண்டு பாசுரங்களுக்காக, குறிப்பா இந்த கோலவில்லி என்கிற பதத்துக்காக இதை வாங்கிக்கணுன்றதுக்காக பெருமாள் இங்க வந்து சேவை கொடுத்தான். அந்த பெருமாள் தான் தனி கோயில இருந்து இப்ப கோவில்ல தனி சன்னதியில் இருக்கான், அவனையும் சேவிக்க வேண்டியது. அது மட்டுமல்ல, கிருஷ்ணாவதாரம் பண்ணினா, ராமாவதாரம் பண்ணினா, இவனை சம்ஹாரம் பண்ணா, அவனை சம்ஹாரம் பண்ணான்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பெரிய விஷயமா அவனுடைய சக்திக்கு இல்ல. அவனுடைய பெருமையை நான் முழுசா சொல்லி முடிக்கல, உள்ளது உள்ளபடி சொல்றேன் கேளுங்க. ஞானம் முற்றும் உண்டு உமிழ்ந்தநாதன் என்றும், பிரளய காலத்திலே அண்டசராசரங்களை எல்லாம் கூட உண்டு தன் வயிற்றுல வச்சுருந்து பிறகு சிருஷ்டி காலத்திலே உமிழ்ந்த பெருமாள். அப்படின்னா பிரளயமாட்டம், சிருஷ்டி ஆட்டம், ரக்ஷணமாட்டம் எல்லாம் இவன் தான் பண்ணணும், எல்லோருக்கும் சுவாமி இவன் அப்படின்னுட்டு பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறார். நாடி எந்தன் உள்ளம் கொண்டநாதன் என்றும், நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்றும். இதுல ஒரு விஷயம் நன்னா அனுபவிக்க வேண்டியது, நாடி எந்தன் உள்ளம் கொண்ட நாதன், நான் இந்த பெருமாளை தேடிண்டாம இருக்கிற இடத்துக்கு போகல, அந்த எம்பெருமான் நான் இருக்கிற இடம் தேடி வந்து என் மனசுல புகுந்து நீ என்னோடதான் இருக்கணும்னு தன்னுடைய அழகை காட்டி கொடுத்து தன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணுமாறு பண்ணி என்னை விட்டு பிரியாமல் என் வாயில பாட்டை பாடிட்டு இருக்கான் அந்த எம்பெருமான், என் வாயால பாட்டு வாங்கிட்டு இருக்கான் அந்த எம்பெருமான். அப்படி அவன் நாடி வந்து எந்தன் உள்ளத்திலே கோயில் கொண்ட நாதன், கோயில் கொண்டு என்னன்னு கோயில் கொண்டான், பெருமாள் தெய்வம்னு கோயில் கொள்ளல, நாதன்னு கோயில் கொண்டான். பரகால நாயக்கியே நான் உனக்கு கணவன் என்று என் கைப்பிடித்த மணாளனாக வந்து கோயில் கொண்டான் சொல்லிட்டு வந்தவன் யார் தெரியுமா, சாதாரணமானவன் இல்ல, நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன். இதுக்கு முன்னால ஒரு பாட்டுல என்ன சொன்னார், நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன் சொன்னார். நான்கு வேதங்களும் பெருமாளை முழுசா தெரிஞ்சுக்கணும்னு பின்னாடியே ஓடுறது இன்னும் தெரிஞ்சுக்க முடியல. இப்ப ஆழ்வார் முடிவை சொல்லிட்டார், நீங்க எத்தனை காலத்துக்கு ஓடினாலும் உள்ளது உள்ளபடி அவனை முழுசா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு வேதங்களை பார்த்து சொல்றாரு. இதுக்கு என்ன தாத்பரியம்னா, நான்கு வேதங்களும் தேடி என்றும் காணமாட்டா செல்வன், என்னைக்குமே தெரிஞ்சுக்க முடியாதபடி இருக்கக்கூடிய பெருமை படைத்தவன் அவ்வளோ வசந்த சுவாமி, நான் தேடி அவனை போகல, அவன் என்னை தேடி வந்து என் உள்ளத்திலே கொள்ளை கொண்டு கோயில் கொண்டு என்னை தன்னுடைய மனைவியாக கைவிடித்து எனக்கு நாதனாக இருக்கிறான் அப்படின்னுட்டு பெருமாள் தன்னை ஏத்துண்டதை இந்த பரகால நாயகி வெளியிடுகிறார். அப்படி ஆச்சரியமா பெருமாள் பக்தர்களுக்காக இறங்கி வரக்கூடியவன் என்பதை தெரிவிக்கிறார். தென் திசைக்கு திலத மன்னமரையோர் நாங்கை தேவதேவன் என்றென்று ஓதி பலரும் ஏச என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இந்த திருநாங்கூர் திவ்யதேசம் இருக்கிறதே தென்னாட்டுக்கு திலகம் போல திகழ்வது. என்ன அத்தனை அழகான இயற்கை வளங்கள், பூமி தேவி மகிழ்ந்து சிரிப்பது போல இருக்கக்கூடிய முகம், பூமி தேவிக்கு திலகம் வைத்தது போல நிறைய பெருமாள்கள்லாம் கோயில் கொண்டு எழுந்துகள் இருக்கக்கூடிய இடம், ஆச்சரியமான வேத வேதாந்தங்களை கற்று அனுஷ்டானங்கள் பண்ணக்கூடிய பிராமணர்களாலே அழகு செய்யப்பட்ட இடம், எப்போதும் வேதம் சாஸ்திரம் புராணம் பிரவச்சனம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உற்சவங்கள் என்று 11 பெருமாள் இருக்கா, 12 மாசம் இருக்கு, ஒரு ஒரு மாசம் ஒரு ஒருத்தருக்கு உற்சவம், ஊரே களை கட்டுறது. அப்படியே மேல இருந்து ஏரியல் வியூல பார்த்தா இந்த தெற்கு திசைக்கு இதுதான் திலகம்னு சொல்லும்படியும் ஆச்சரியமா இருக்கக்கூடிய திவ்யதேசம் இந்த திருநாங்கூர். அதுல இருக்கக்கூடிய தேவதேவன், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமான எம்பெருமான் இவன் இருக்கிறானே, அவனை பத்தி இன்னாவும் பொண்ணு பாடிட்டு இருக்கா, அவ்வளவு பெரிய சாமி வந்து கேவலம் உன் பொண்ணு கைய பிடிப்பானா அப்படின்னு பலரும் ஏச எல்லோரும் பரிகாசம் பண்ணும்படியாக என்னுடைய மடப்பெண் பார்த்தன்பள்ளின்னு பாடிட்டு இருக்கா அப்படின்னு வருந்துறா தாயார். கண்ணன் என்றும் இத்தனை பாசுரத்தினாலே அவன் கண்ணன் சொன்னினர். வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் என்ன நின்றும், தேவர்கள் என்ன நித்தியசூரிகள் என்ன இவெல்லாம் கூட புஷ்பங்களை இட்டு பூஜை பண்ணக்கூடிய எம்பெருமான் என்றும், இன்பன் என்றும் எல்லோருக்கும் இன்பத்தை ஆனந்தத்தை தரக்கூடியவன் என்றும், ஏழு உலகுக்கு ஆதி என்றும், எல்லா உலகங்களுக்கும் சுவாமி, எல்லா உலகங்களையும் படைத்த பரம்பொருள் என்றும் சொல்லி இந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறாள் என்னுடைய பெண்ணு தெரிவிக்கிறான். கடைசி பாட்டுல பாருள் நல்ல மரையோர் நாங்கை பார்த்தன் பள்ளி செங்கன் மாலை. இந்த லோகத்திலே நல்ல வேதாத்தியனம் பண்ணி அனுஷ்டானங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திருநாங்கூர் பிராமணர்கள் சூழ்ந்த திருப்பார்த்தன் பள்ளின்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே செம்மையான தாமரை போன்று செந்தாமரை கண்களோட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளை, வார்கொள் நல்ல முலைமிடவால் அழகிய தோற்றத்தை உடைய பரகால நாயகி என்கிற இந்த பெண்ணுடைய தாயார் பாடிய இந்த 10 பாசுரங்களை, திருமங்கையாழ்வார் மூலமாக பாடிய இந்த பாசுரங்களை சிரத்தையா சொல்றவாளுக்கு என்ன பலன் தெரியுமோ? ஏற்கொள் நல்ல வைகுந்தத்துள் இன்பம் நாளும் எய்துவாரே. இந்த பெண் எப்படி அந்த எம்பெருமானுடைய பாம்பு படுக்கைன்னு சொல்லக்கூடிய சேஷ பரியங்கத்திலே ஏறி அவனுடைய மனைவியாக அவன் அருகிலேயே அமர்ந்து கொண்டு இடைவிடாமல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த 10 பாட்டை பாடினாலோ, அந்த மாதிரி அவளை போலவே இந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி இந்த 10 பாட்டை பாடுறவா, இந்த பெண் ஆசைப்பட்டது போலவே அவளும் சீவை குண்டத்திலே சேஷ பரியங்கத்திலே எம்பெருமானுடைய பிராட்டிகளுக்கு சமானமாக அவனுடைய படுக்கையிலே அவனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய முக்தாத்மாக்களாக விளங்குவார்கள்னு மோட்சம் பலனா சொல்லப்படுறது. இது ஒரு நல்ல அனுபவம். ஒன்னு யோசிச்சு பாருங்க, பெருமாளுடைய நித்தியசூரிகள்ல பிரதானமா நித்தியசூரிகள்னு சொன்னாலே என்ன சொல்றோம், அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு சொல்றோம், அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் முதலானவர்கள்னு சொல்றோம். அதுல விஸ்வக்சேனர் ஸ்ரீ வைஷ்ணவ பரிஜனங்களுக்கெல்லாம் தலைவரா சேனாதிபதியா இருக்கக்கூடியவர், அவர் விட்டுடலாம். கருடனும் அனந்தாழ்வானும் பெருமாளுக்கு வாகனமா இருக்கக்கூடியவா இல்லையா? ஆனா நன்னா யோசிச்சு பாருங்க, பெருமாளுடைய அடியவர்களான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவாளுக்கெல்லாம் உற்சவம் நடக்கிறது, அவதார உற்சவம் பிரம்மோற்சவமாட்ட வாகனத்துல எல்லாம் எழுறா, எல்லா வாகனமும் எல்லாருக்கும் உண்டு. அதுல ஆழ்வார்களுக்காகட்டும் ஆச்சாரியனுக்காகட்டும் சேஷ வாகனம் உண்டு, ஆனால் கருட வாகனம் கிடையாது. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா கருட வாகனம்னு சொல்லக்கூடியது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மட்டும்தான், பெருமாளும் பிராட்டியும் மட்டும்தான் கருட வாகனத்தில் எழுந்துருள்றவா. சேஷ வாகனம் மட்டும் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமாள் சீவை குண்டத்திலே ரத்தனமயமான மண்டபத்திலே திருவனன் தாழ்வான்னு சொல்லக்கூடிய சேஷ பரியங்கம் பாம்பு படுக்கையின் மீது வைகுண்டநாதனாக ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவியோடு கூட அழகாக அமர்ந்திருக்கிறான். எப்படி அமர்ந்திருக்கிறான் அப்படின்னா, வைகுந்த விண்ணகரம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே இருப்பது போல அமர்ந்திருக்கிறான் பெருமாள். மோட்சத்துக்கு போகக்கூடிய ஜீவன் இந்த எல்லா லோகங்களையும் கடந்து போய் விரஜையில ஸ்நானம் பண்ணி விரஜையிலிருந்து அந்த கரையில எழுந்துக்கும் போது பெருமாளுக்கு சமானமான உருவத்தை பெற்று சங்கு சக்கரங்களோடு கூட பார்த்தா பெருமாளுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் தெரியாதது போல பெருமாளை போலவே மாறி வைகுண்ட திவ்ய நகரத்துக்குள்ளே நுழைந்து எப்போது பெருமாளை பாக்குறானோ பார்த்ததுல இருந்து அப்படியே அடிக்கடி விழுந்து விழுந்து சேவிச்சுட்டே போறான். உத்தாய உத்தாய புனப்புன பிரணம்யன்னுட்டு வைகுண்ட கத்தியத்திலே ராமானுஜர் தெரிவித்தார். சேவிக்கிறான் எழுந்துக்கிறான், சேவிக்கிறான் எழுந்துக்கிறான், சேவிக்கிறான் எழுந்துக்கிறான் அப்படின்னு எங்க பெருமாளை பார்த்தானோ அங்க சேவிக்க ஆரம்பித்தவன் பெருமாள் கிட்டக்க போற வரைக்கும் எழுந்து எழுந்து சேவிக்கிறான், சேவிச்சு சேவிச்சு எழுந்துக்கிறான், அப்படியே போறான் பெருமாள் கிட்ட. போய் பாம்பு படுக்கையில பெருமாள் உசரத்துல இருக்க கீழே நின்றுட்டு கையை கூப்பிடறான், சரணாகதி பண்ணி ஆச்சரியமா இந்த எம்பெருமானை இன்று நேரில சேவிக்கும்படியான பாக்கியம் கிடைத்ததேன்னு அங்க வந்து புலகாங்கித்தனா நிக்கிறான். பெருமாளுடைய திருவடிகளின் கீழே ஆதிவாதாச்சாரியர்கள்லாம் எழுந்தொழியிருக்கா, இவனுக்கு வரநியாசம் பண்ணி வைத்த ஆச்சாரியன் இருக்கார், அவரை பார்த்து இந்த சுவாமியனுடைய அனுகிரகத்தினாலே தானே நான் இங்கே வர முடிந்ததுன்னு அவரை பார்த்து சேவிக்கிறான். நான் பண்ண முயற்சி பலன் கொடுத்தது, என்னுடைய சிஷ்யன் வந்துட்டான்னு இவனை பார்த்து அவர் மகிழறார். இதெல்லாம் முடிஞ்சிட்டு பெருமாள் பிராட்டியை சேவிச்சுட்டு நிக்கிறச்ச பெருமாள் வந்து கையை தட்டி வாடா குழந்தை அப்படின்னு கூவி கொள்கிறான் பெருமாள் இவனை. கூவி கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே அப்படின்னு எப்ப என்ன கூவி கூட்டு உன் கிட்ட சேர்த்துக்க போறேன் ஆழ்வார் ஆசைப்படுறேன். அந்த காலம் வந்துடுத்து குழந்தை போல இவன் அப்படியே தூக்கி தன்னுடைய பாம்பு படுக்கைன்னு சொல்லக்கூடிய சேஷ பரியங்கத்திலே பெருமாள் அப்படியே அமர வைத்துக் கொள்கிறான். தனக்கு சமானமாக அமர வைத்து சில கேள்விகளை எல்லாம் கேட்கிறான். இவனும் பதில் சொல்றான், கவலைப்படாதே, இனிமேல் உனக்கு ஆனந்தம் தான், கவலை என்ற பேச்சுக்கே இடமில்லை, நித்தியம் நீ பரம சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட இங்க எனக்கு சமானமா இருக்கலாம்னு சொல்லி அவனுக்கு மோட்ச வாழ்வை பெருமாள் அனுகிரகம் பண்றான். இப்படி எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி பண்ணின ஒரு ஒரு ஜீவனும் அவனுடைய பாம்பு படுக்கையிலே அவனுக்கு சமானமாக அவனுடைய பிராட்டிமார்களைப் போல அவனை சூழ்ந்து ஒரு நாள் அமர வேண்டிய தகுதி உடையவர்கள் எல்லாம். ஆகையினாலே அந்த சேஷவாகன சேவைக்கு என்ன பெயர் தெரியுமா? ஆழ்வாராச்சாரியாளுக்கெல்லாம் சேஷவாகனம் பண்ணினா அதுக்கு என்ன பெயர் தெரியுமா? குறிப்பா ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜருடைய அவதார ஸ்தலத்திலே சித்திர திருவாதிரை அவர் அவதார உற்சவம் நடக்கிறது, அதுல எட்டாம் நாள் கார்த்தால சேஷவாகனம் ராமானுஜருக்கு. ஆச்சரியமா இருக்கும் அந்த சேவை. கார்த்தால நல்ல இளம் வெயல்ல நல்ல மஞ்ச கலர்ல மாம்பழ கலர்ல பட்டு உடுத்திண்டு கழுத்துல மஞ்ச மசேல்னு புஷ்ப மாலைகளை எல்லாம் சாத்திண்டு திருமண் காப்பு பிரகாசிக்க தலையில நல்ல ஸ்வர்ண கிரீட்டம் சாத்திண்டு ஸ்வர்ணமயமான அந்த ஆதிசேஷன் பேர்ல ஆதிசேஷனுடைய அம்சமான ராமானுஜர் எழுந்திருள்வர். அதை சேவித்தா ராமானுஜரண்டியே சரணாகத்தி பண்ணி அவர் திருவடியிலேயே இருந்துடலாம்னு தோணும். அத்தனை ஒரு அழகு அது. அந்த சேவைக்கு என்ன பெயர்னா திருமந்திரார்த்தம்னு பெயர். அப்படின்னா எந்த திருமந்திரத்தை உபதேசமாக பெற்று சரணாகத்தி அனுஷ்டித்து அதனாலே வைகுண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு சமானமாக பிராட்டிமார்களை போல அந்த சேஷ பரியங்கத்திலே அமரக்கூடிய தகுதியை இந்த ராமானுஜர் பெற்றிருக்கிறார் பாருங்கோ. அதே தகுதியை நீங்களும் பெறுவீர்கள். ஆச்சாரியனை ஆசிரியித்து திருமந்திரோபதேசம் பெற்றுக்கொண்டு உங்களுடைய பரத்தை ஆச்சாரியன் மூலமாக சமர்ப்பித்து விடுங்கள். சரணாகதி ஆயிடட்டும். ஆயிடுத்துன்னா அந்த சம்பிரதாயத்தை லோகத்திலே பரப்பின இந்த ராமானுசர் எப்படி பெருமாளுடைய பாம்பு படுக்கையிலே ராஜா போல வராரோ அந்த மாதிரி நீங்களும் வரக்கூடிய தகுதி படைத்தவர்கள் தான் அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டக்கூடியதாக அந்த சேவை அமையும். அன்னைக்கு சாயங்காலம் கூட ஒரு 3 மணியிலேருந்து 5 மணி வரைக்கும் அவா தென்னாச்சாரிய சம்பிரதாயப்படி பிள்ளலோகாச்சாரியர் திருமந்திரத்துக்கு எழுதிய அர்த்தமான திருமந்திரார்த்தம் என்கிற புஸ்தகத்தை ராமானுஜர் சன்னதியில வாசிப்பார். அந்த கிரந்தம் முழுக்க பாராயணம் பண்ணுவார். கார்த்தால திருமந்திரத்துக்கு அர்த்தம் விளக்கமாக வாகன சேவையா வந்தது வெளியில பார்த்தா எல்லாம். அந்த திருமந்திரத்துக்கு அர்த்தத்தை காதால கேட்கணும்னா சாயங்காலம் கேட்கலாம். இப்படி இந்த சேஷவாகனம் திருமந்திரார்த்தம்னு பெயர் இதற்கு. அந்த மாதிரி ஏர்குள் நல்ல வைகுந்தத்துள் இன்பம் நாளும் எய்துவாரே. இந்த நாயகி பெருமாளுடைய பாம்பு படுக்கையிலே அவன் பள்ளி கொண்டிருக்கிற நிலையிலே அவனுக்கு ஏகாந்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா பண்றதுக்கு ஒரே வழி சரணாகதி பண்ணா இந்த நாயகியை போலவே நீங்களும் அவன் பள்ளி கொள்ளக்கூடிய அந்த பரியங்கத்திலே அவனுக்கு ஏகாந்தமான கைங்கரியம் பண்ணக்கூடிய பிராட்டிமார்களைப் போல மோட்சமடைவீர்கள் என்பது பலனாக சொல்லப்பட்டது. இப்படி ஆச்சரியமான ஒரு திவ்யதேசம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுறார், ஒத்து அமரேத்தும் ஒளிவிசும்பும் பார்க்கடலும் இத்தளத்தில் காண்பரிய நெஞ்சே சித்துணர்ந்த தீர்த்தன் பள்ளிக்கிருந்து செப்ப வெளி நின்றானை பார்த்தன் பள்ளிக்குள் பணி. ஏ மனசே, நித்தியசூரிகள் தேவர்கள் இவாள்லாம் ஒன்று கூடி இந்த திவதேசத்திலே இந்த திருப்பார்த்தன் பள்ளி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. ஏன் தெரியுமா இங்க வந்து பண்றா? பெருமாள் வைகுண்டத்துல இருக்கானே பரவாசுதேவனா, அங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னா அங்க இந்த உடம்போட போக முடியாது, அதனால அங்க போலேவா. சரி, அங்க போக முடியாது, திருப்பார்க்கடல் இந்த பிரகிருத்திலே தானே இருக்கு, அங்க போலான்னா அங்க போகக்கூடிய சக்தியும் கிடையாது நமக்கு இந்த உடம்போட. அதனால எது நமக்கு சுலபமா பற்றக்கூடிய இடம் அப்படின்னா, நமக்கு கண் முன்னாலே நம்ம ஊர்ல அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இருக்கக்கூடிய பெருமாள் தான் நமக்கு எல்லாம் சுலபமா பற்றும்படியா இருக்கக்கூடிய பெருமாள். அதனால ரிஷிகள் தேவர்கள் இவெல்லாம் கூட இந்த பார்த்தன் பள்ளி தாமரையால் கேள்வன சரணாகதி பண்ணி அவன பெருமைகளை எல்லாம் பாடி அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி எல்லோரும் சோத்திரம் பண்ணும்படியா நிற்கக்கூடியவனான அந்த திருப்பார்த்தன் பள்ளி எம்பெருமானை நீ பணி வணங்குவாயாக அப்படின்னு தெரிவிக்கிற. இதுல ஒரு தாத்பரியம் என்ன தெரியுமோ, ஒருத்தனுக்கு தாகம் எடுக்கிறது தீர்த்தம் சாப்பிடணும், அவன் எங்க போய் தீர்த்தம் சாப்பிடுறதுன்னு ஒரு கேள்வி. என்ன பண்ணணும் அவன் தீர்த்தம் சாப்பிடணும்னா, இந்த அண்ட சராசரங்களை சுத்தி அண்டஜலம் கடாக ஜலம்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அதாவது இது எல்லா லோகங்களும் ஒரு பாலை போல இருக்குன்னா அதை சுத்தி ஒரு லேயர் வாட்டர் லேயர் இருக்கு. அந்த தீர்த்தத்தை போய் நான் சாப்பிட்டு வருவேன் எவனாவது கிளம்புவானா தாகம் எடுத்தா? அந்த மாதிரிதான் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதன் இந்த தீர்த்தத்தை போய் எடுத்து சாப்பிடுறது எப்படி நமக்கு எல்லாம் முடியாதோ அந்த மாதிரி வைகுண்டநாதன் அனுபவிக்கிறதோ நமக்கு முடியாது. சரி, வைகுண்டநாதன் எத்தனையோ லோகங்கள் கழித்து மேல இருக்கான், அவன்கிட்ட போக முடியாது. நம்ம இருக்கக்கூடிய லோகத்தில இருக்கக்கூடிய பெருமாள் திருப்பார்கடல்ல இருக்கான், அங்க போய் தீர்த்தம் சாப்பிடலாம்னா அங்க பெரிய சக்தி வாய்ந்த ரிஷிகள் அந்த மாதிரி இருக்கிறவா தான் போக முடியும், நாம எல்லாம் போக முடியாது, அந்த தீர்த்தமும் நமக்கு பயன் தராது. சரி, அப்படி போலாம் சக்தி வந்து கொடுத்தோம்னா கூட நம்ம எங்கேயோ இருக்கோம், அது எங்கேயோ இருக்கு, எவ்வளவு தூரம் தாங்க தாகத்தை அடைக்கிண்டு எப்படி போய் தீர்த்தம் சாப்பிடுறது? அதனால அதுவும் ஆகாது. சரி, விபவாவதாரத்தில இருக்கக்கூடிய பெருமாள் அந்த விபவாவதாரம்னு சொல்லக்கூடிய குளங்கள்ல தீர்த்தம் சாப்பிடலாம்னா, அந்த குளத்துல ஜலம் இருந்தப்ப நாம புறக்கவே இல்லை, பிறந்திருந்தா இப்ப திரும்ப பிறந்திருக்க மாட்டோம். என்னைக்கோ ராமனா கண்ணனா வந்தான், அந்த தீர்த்தம் இருந்தது, அதை சாப்பிட்டிருந்தோமானா தாகம் தணிந்திருக்கும், அந்த தீர்த்தம் பொருட்டு போயிடுத்து, இப்ப எங்க போய் பிடிக்கிறது அது? சரி, அந்தரியாமின்னு சொல்லக்கூடிய பெருமாளை அனுபவித்து தாகம் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னா, அது பூகத ஜலம் போல, அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் அது. யாரானும் தாகம் எடுக்கிறதுனா அந்நேரத்துக்கு போர் போட்டு கிணறு தோண்டி தீர்த்தம் சாப்பிடுவாளோ? அந்த மாதிரிதான் அவன் அனுபவிக்கிறதெல்லாம் திருமலை சைப்பிரான் போன்றவர்களுக்கு வேணா கை வரலாம், நமக்கு ஆகாது அதெல்லாம். சரி, என்னதான் பண்றது, கண் எதிர இருக்கக்கூடிய ஒரு கணத்திலயோ ஆத்துலயோ குளத்திலயோ தீர்த்தம் சாப்பிட்டு தாகத்தை தணிச்சுக்கிறது தான் புத்திசாலி பண்ணக்கூடிய காரியம். அந்த மாதிரி காட்டாற்று வெள்ளம் போல விபவங்கள், அதில் தேங்கிய மடுக்கள் தான் நர்ச்சைகள். அன்னைக்கு காட்டாற்று வெள்ளம் போல வேகமா பாய்ந்து தன்னுடைய அவதார காலம் முழுக்க எல்லோருடைய தாகத்தையும் தீர்த்து எல்லோருடைய பாவத்தையும் கழுவி எல்லோருக்கும் மோட்சம் கொடுத்தவனா விபவாவதாரத்திலே ராமனா கண்ணனா இருந்தான். அந்த காலத்திலே இல்லாதவாலும் பயன்படுத்தி கொள்ளும்படியாக பயனடையும்படியாக அங்கங்க அப்படி குளம் போல கொட்டை போல தேங்கி நின்று அர்ச்சாவதாரமா விக்கிரகமா கோவில்ல சேவை சாதிக்கிறான். அந்த அர்ச்சாவதார எம்பெருமானிடத்திலே போய் தீர்த்தம் சாப்பிட்டு நம்மளுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டியது. அதனாலே ஒளி விசும்புன்னு சொல்லக்கூடிய பரமபதத்திற்கும் போகாதே, திருப்பார்கடலுக்கும் போகாதே. மனசே, ஏன் அங்க போகாதேன்னு சொல்றேன்னு தெரியுமோ, காண்பரிய என் நெஞ்சு, அதெல்லாம் பாக்குறதுக்கு கஷ்டம், நமக்கு நம்மளால பார்க்க முடியாது. நாம பார்க்கும்படியா பார்த்தனுக்கு அனுகிரகம் பண்ணின இந்த எம்பெருமானை சேவித்து நம்முடைய தாகம் தீரப்பெறுவோம். தாகம்னு சொல்றது சம்சாரமாகிற தாகம் நீங்க பெறுவதை சொல்றேன். ஆனா தாகம்னு சாதாரண தாகத்தை சொன்னாலுமே அது பலன் தரும், இந்த ஊர்ல பொருந்தும். எப்படின்னா, அர்ஜுனனுடைய சாதாரண தாகத்தை தீர்க்கறதுக்காக தான் பெருமாள் வந்து கத்தியால கிழிச்சு தீர்த்தத்தை வரவைத்து அவனுடைய தாகத்தை தீர்த்தான். இப்படி தாகத்தை தீர்ப்பவனாகவும் தாபத்தை தீர்ப்பவனாகவும் இருக்கிறான் இந்த திருப்பார்த்தன் பள்ளி எம்பெருமான். அவனை சரணாகதி பண்ணினா வாழும்போது தேவையான எல்லாத்தையும் கொடுத்து வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தையும் தருவான் என்று அவனை சரணாகதி பண்ணும்படி தன்னுடைய மட நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார் ஐயங்கார். விஷ்ணு ஸ்தலாதர்ஷத்திலே சொல்லப்பட்டதான தியான ஸ்லோகம், ஸ்ரீமத் பார்த்த புரே ஹரிஸ்து கமலாநாதஸ்ய கங்கா சரஸ்தீர்த்தம் திவ்ய விமானமத்ர சுபகம் தத் ஸ்ராவணம் நாமதஹ தேவி தாமரசாஹ்வயா வருண திக்ஸம் வீக்ஷமானோ அர்ஜுன பிரத்யக்ஷஹ கருணாப்திரத்ர வருணாபீஷ்ட பிரதானிஷம். தாயாருடைய சம்பந்தத்தாலே எம்பெருமானுடைய சம்பந்தத்தாலே சிரேஷ்டமாக விளங்குகிற பார்த்தபுரம் என்கிற திருப்பார்த்தன் பள்ளி என்கிற திவ்ய தேசத்தில் ஹரிஸ்து கமலாநாதக, ஹரின்னு சொல்லக்கூடிய பகவான், என்ன ஹரி இவன், எதை அரித்தவன், அர்ஜுனனுடைய தாகத்தை ஹரித்தவன், அர்ஜுனனுடைய அஜ்ஞானத்தை ஹரித்தவன், அர்ஜுனனுடைய ஜென்மாவை ஹரித்தவன், இப்படி பலவற்றையும் ஹரிக்கக்கூடிய ஹரியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், இவனுக்கு என்ன பெயர்னா கமலாநாதகான்னு பெயர். அப்படின்னா தாமரையால் கேள்வன்னு பெயர். தீர்த்தம் கங்காசரஸ் தீர்த்தம், என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையே உனக்கு தந்து உன்னுடைய தாகம் தாபம் ரெண்டுத்தையும் தீர்க்கிறேன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணி கங்கா தீர்த்தத்தை தான் இங்கு கட்க புஷ்கரணியா மாத்திருக்கான் பெருமாள். அதனால கட்க புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய கங்கா தீர்த்தம். திவ்யம் விமானம் அத்த சுபகம் தத் ஸ்ராவணம் நாமதஹ. தெய்வாம்சம் நிறைந்த விமானம் இருக்கிறதே அது சுபகம் அப்படின்னா அழகான விமானம், அதுக்கு பெயர் என்னன்னா ஸ்ராவண விமானம்னு பெயர். அதற்கு தேவி தாமரச ஆஹ்வையா, தாயாருக்கு தாமரசா அப்படின்னு பெயர், அப்படின்னா தாமரையிலிருந்து தோன்றியவள் தாமரையால் பெயர். வருண திக் சம்பீக்ஷமானோ, வருண திக்கு அப்படின்னா மேற்கு திசை, மேற்கு திசையை பார்த்து கொண்டு பெருமாள் அர்ஜுன பிரத்யக்ஷகா அர்ஜுனனுக்கு சேவை சாதித்தவனாக கருணாப்தி ரத்ர கருணை கடலாக வருணாபீஷ்ட பிரதான அனிஷம், வருணனுக்கும் கூட அவனுடைய ஆசையை தீர்த்து வைத்து என்ன ஆசைப்பட்டான் வருணன், பெருமாளை பார்த்த சாரதியா சேவிக்கணும்னு தபஸ் பண்ணினான், அவனுடைய ஆசையை தீர்த்து வைத்து அவனுடைய அபீஷ்டத்தை பிரதானம் பண்ணி பார்த்த சாரத்தியா சேவை கொடுத்து அனிஷம் எப்போதும் கூட சதா சர்வகாலமும் கூட இந்த எம்பெருமான் இங்கே விளங்குகிறான். ஏன் அனிஷம்னு சொல்றாரு அப்படின்னா, என்னைக்கோ அர்ஜுனனுக்கு சேவை கொடுத்தான், என்னைக்கோ வருணனுக்கு சேவை கொடுத்தான், அவ சேவிச்சா விட்டு இவனும் கிளம்பி போயிட்டான்னு இல்லாம அந்த சேவையை எல்லோரும் சேவிக்கணும் என்கிறது போல நாம் எல்லாம் சேவிப்பதற்காக சதா சர்வகாலமும் எப்போதும் எழுந்தருள் இருக்கிறான்னு வர்ணிக்கிறது புராணம். ஸ்ரீமத் பார்த்த புரே ஹரிஸ்து கமலாநாதஸ்ய கங்கா சரஸ்தீர்த்தம் திவ்ய விமானமத்ர சுபகம் தத் ஸ்ராவணம் நாமதஹ தேவி தாமரசாஹ்வயா வருண திக் சம்வீக்ஷமானோ அர்ஜுன பிரத்யக்ஷஹ கருணாப்திரத்ர வருணாபீஷ்ட பிரதான அனிஷம். பார்த்தபுரம் என்கிற திருப்பார்த்தன்பள்ளி திவ்யதேசத்திலே பெருமாள் தாமரையால் கேள்வன் என்கிற திருநாமத்தோடே தாமரச நாயிகா என்கிற தாயாரோடு கூட ஸ்ராவண விமான நிழலிலே கங்கா தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கட்க புஷ்கரணி கரையிலே மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு அர்ஜுனன் வருணன் ருத்ரன் இவாளுக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டு நாமும் சேவிக்கும்படியாக விக்கிரகமாக எப்போதும் எழுந்தருளியிருக்கிறான் அப்படின்றதா சலபுராணம். ஸ்ரீமதே கமலா நாயிகா சமேத ஸ்ரீ பார்த்த சாரதி பரபிரம்மனே நமஹ. திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். இதோட திருநாங்கூர் திருப்பதிகள் 11 முடிவடைகிறது.